శ్రీమాన్ వెంకటనాథార్య సవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిభక్తాం సదా హృది గురుభ్యస్తద్గురుభ్యశ్చ నమో వాకమధీమహే వృణీమహే చ తత్రాద్యౌదం పతీ జగతాం పతీ కృష్ణాయ వాసుదేవాయ దేవకీనందనాయ చ నందగోపకుమారాయ గోవిందాయ నమో నమః యం ప్రవ్రజంతమనుపేతమపేతకృత్యం ద్వైపాయనో విరహకాతరాజుభావ పుత్రేతి తన్మయతయా తరగోభినేదుః తం సర్వభూతహృదయం మునిమానతోస్మి జన్మాద్యస్య యతోన్వయాదితరతశ్చార్థేష్వభిజ్ఞస్వరాట్ తేనే బ్రహ్మహృదాయాదికవయే ముఖ్యంతి యత్సూరయః తేజోవారిమృదాం యథా వినిమయో యత్ర త్రిసర్గో మృషా ధామ్నా స్వేన సదా నిరస్తకుహకం సత్యం పరం ధీమహి నిగమకల్పతరోర్గలితం ఫలం సుఖముఖాదమృతద్రవ సంయుతం పిబత భాగవతం రసమాలయం ముహురహో రసికా భువి భావుకాః ఉత్తమవమర్తలమైత్తదోరిట్టని వినుయ్యగణయాల్ అత్తిరలరక్కన్ముడిపత్తు మురుకొత్తన ఉదిర్తతిరలో మత్తురు విగుత్తదైర్మొయ్యవెణై వైత్తదును మత్తనిడమా అత్తిగిరి పత్తరు వినై కొత్తరవరుక్కుం అణి అత్తిగిరియే. శ్రీ కృష్ణావతారత్లే பிறந்ததிலிருந்து பகவான் வளர்ந்ததிலிருந்து பகவான் அவதார சமாப்தி வரை அநேக லீலைகள், பிறந்ததும் வளர்ந்ததும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களும் அப்படிங்கிறார் ஆழ்வார். பிறந்த மாயம் அப்படின்னு ஒன்று இருக்கு, மாயம்னா ஆச்சரியம் நடக்கும், வளர்ந்த மாயம் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஐவர்க்கு திறங்கள் காட்டிய மாயம் அப்படின்னு இருக்கு. பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து மகாபாரத யுத்தம் நடக்கின்றது. எந்த விஷயத்தை எடுத்தாலும் லீலைகள் நிறையா, லீலையை நாம் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் பகவான் வந்து இத்தனை லீலைகள் பண்ணதே. பகவானுடைய குணங்களுடைய அனுபவம் அப்படிங்கிறது சில பேருக்கு தான் கை வரும், சில பேருக்கு அதை அனுபவிக்க முடியாது. பகவானுடைய ஆத்மஸ்வரூப அனுபவம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது சத்தியஜான ஆனந்த அமல அனந்த ஸ்வரூபம் அப்படின்னு இருக்கும்போது அதை மகரிஷிகள்னா அதை புரிஞ்சுண்டு அதில் ஈடுபட்டு இருப்பார்கள். பகவானுடைய குணங்கள் அப்படின்னு பார்த்தா அந்த குணங்களில் ஈடுபடக்கூடியதும் எல்லாருக்கும் கிடையாது, சில பேர் தான் அந்த குணங்களில் ஆச்சரியமாக ஈடுபடுவார்கள். சுவாமி தேசிகன் வந்து தயையில் ஈடுபட்டு தயா சதகம் அப்படின்னு சாதித்தார். அந்த மாதிரி அந்தந்த குணங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு பிரபாவம் சில பேருக்கு தான் இருக்கு. திருமேனியில் ஈடுபடணும் அப்படின்னா திருமேனி சௌந்தரியத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் சில பேர் இருக்காரு. ஆனால் பகவானுடைய லீலைகள் அப்படின்னு வரும்போது சகல பேருமே ஈடுபடலாம். கிருஷ்ணாவதாரத்தில் நவநீத லீலை அப்படின்னா அதுவே பல பேருக்கு நம்ம கதையா சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கும் கிருஷ்ணன் எப்படி வெண்ணை திருடினான்னு கதை சொன்னா எல்லா குழந்தைகளும் கேட்டுருந்து, அதனால இத்தனை லீலைகள் பண்ணது எல்லாருக்கும் புரியணும். தன்னை பத்தி இந்த ரீதியிலையாவது புரிஞ்சா போறோம். ஆழ்வார் சொல்ற, உரி கொண்ட வெண்ணை பால் ஒளித்துண்ணும் அம்மான் பின் நெறி கொண்ட நெஞ்சனாய் பிறவித்துயர் கடிந்து. எத்தனையோ பேர் எத்தனையோ ஞானங்கள்லாம் இருக்கு. குறிக்கோள் ஞானங்களால் எனையூழி செய்தவும் பல ஞானங்கள் பல வேதாந்த சாஸ்திரங்கள் கத்துண்டு அவ எத்தனை எத்தனையோ பண்ணிட்டு இருந்தார். ஆனால் நான் இதைத்தான் பண்ணேன், நான் லீலா அனுபவம் பண்ணேன், எனக்கு நல்ல க்ஷேமம் கிடைச்சதுங்கிற மோட்சம் கிடைக்கும். அந்த மாதிரி லீலையை அனுபவிக்கிறது தான் மகாபாரதம், லீலையை அனுபவிக்கிறது தான் ஸ்ரீமத் பாகவதம். பரீட்சித்து அப்படிங்கிற குழந்தைக்கு கிருஷ்ணன் உயிர் கொடுத்தது ஒரு ஆச்சரியமான லீலை. கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை போய் காப்பாத்தறான் அப்படின்னு பரீட்சித் மகாராஜன் அடிக்கடி சொல்றாங்க. மகாபாரத்தில் பார்க்கும்போது குழந்தை பிறந்தப்புறமும் அந்த குழந்தையை வந்து பகவான் வந்து காப்பாற்றினான் அப்படின்னு இருக்கு. இன்னும் ஒரு கறிக்கட்டையா குழந்தை விழுந்துதான், அப்ப கிருஷ்ணன் தன்னுடைய பாதஸ்பர்சத்தினாலே காப்பாற்றினான். இப்படி பல லீலைகள் பண்றதுக்காகவே கிருஷ்ண அவதாரம் அப்படின்னு இருக்கும்போது கிருஷ்ணனுடைய அடுத்த லீலை ஒன்று இப்ப ஆரம்பம். ஒரு சமயம் அந்த அஸ்தினாபுரத்திலேயே கிருஷ்ணன் இருக்கும்போது கொஞ்சம் இப்படி மனசு கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருந்தா, பக்கத்துல இருக்கலாம் பாக்கறா, கிருஷ்ணா நீ என்ன தியானம் பண்ற அப்படிங்க. ஏன் நான் தியானம் பண்ணக்கூடாதா? உன்னதான் எல்லாரும் தியானம் பண்றா, நீ யாரும் தியானம் பண்ணணும், நீ யாரையும் தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னா, என்ன ஒருத்தர் தியானம் பண்ற அவரை நான் தியானம் பண்ணிடுறேன் அப்படின்னா. யாருன்னா சரதல்பங்கதோ பீஷ்மஹா, சரதல்பத்தில் பீஷ்மர் இருக்க, யுத்தத்தில் 10 நாள் கீழ் விழுந்தவர். இப்போ யுத்தமெல்லாம் முடிஞ்சு போச்சு, உத்தராயணத்துக்காக காலப்பிரதீட்சராக இருக்க அவர், உத்தராயணத்தில் பிராணத்தியாகம் பண்ணணும் அப்படின்னு சங்கல்பிச்சிருக்க. பீஷ்மருக்கு ஸ்வச்சந்த மிருத்யு அப்படின்னு ஒரு வரம் இருக்கு, அவர் என்னைக்கு நினைக்கிறாரோ அன்னைக்கு அவர் மரணத்துக்கு போகலாம், அவர் இஷ்டம், அவர் அப்படி ஒரு வரம் வாங்கி வச்சிருக்க. மகாஜானியா இருக்கிறவர் பீஷ்மர் தேர்லேருந்து கீழே விழுந்துட்டார் அப்படின்னு நச்சமே ஞானம் விழுந்துருத்து அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட ஞானி அவர், தரையில விழாமல் சரங்கள்லாம் அவர் பிடிச்சிருக்கு, உடம்பு முழுக்க சரம் இருக்கிறபடினால அவர் தரையில விழைச்சியே அந்த சரம் அப்படியே படுத்த மாதிரி ஆயிருக்கு, எல்லாம் குத்திட்டு நிக்கிறது, தலை மாத்திரம் கவிடுறது கீழே, தலை தொங்குறது. பீஷ்மர் சொன்னார், அப்பா இந்த தலை தொங்கிட்டு இருக்கு, இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கோ அப்படின்னார். உடனே என்ன, ஒரு தலைகாணி 10 அடுக்கு தலைகாணி கொண்டு வரலாம் அப்படின்னு துரியோதனன் ஏற்பாடு பண்ணார். ஆனால் அர்ஜுனன் வந்து அங்க ஒரு சரத்தை பிரயோகம் பண்ணி தலையை நிக்க வச்சான். உடம்பு முழுக்க சரத்துல தானே இருக்கு, இப்ப தலைக்கும் 2 சரத்தை வச்சான், தலை அங்க இருக்கட்டும். பீஷ்மர் சிரிச்சார், இவன் எத்தனை ஞானம், உடம்பு மொத்தம் சரம் இருக்கும்போது அங்க மாத்திரம் என்ன தலைகாலி வேண்டி கிடக்குது, எல்லா இடத்துலயும் என்னவோ அதுதான தலைக்கும் வேணும். அதனால ஒரு வீரனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சிந்தை அது அர்ஜுனனுக்கு தான் இருக்கு. அப்படியே அவர் யுத்தங்கள்லாம் முடிஞ்சு அவர் பேசாம இருக்க, அவர் இப்போ உத்தராயணம் நெருங்கிட்டு இருக்கு, அந்த காலத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க. அந்த சமயத்துல பகவான் மனசுல தியானம் பண்றார் கிருஷ்ணனை. மகா ஞானியானபடினாலே யோகிகள்லாம் அந்த காலத்துல வந்து பகவானை கொண்டு வந்து நிறுத்துவார் முன்னாடி, அப்படி இருந்தா அவளுக்கு அந்த மோட்சம் கிடைக்கும். அதனால கிருஷ்ணனை மனசால தியானம் பண்ண கிருஷ்ணன் சொல்றார், மாம் தியாதி புருஷ வியாக்ர தத்தோமே தத்கதம் மனஹா. அவர் என்ன தியானம் பண்றதுக்கட்டும், நான் அவரை தியானம் பண்ணிட்டு இருக்கேன். தர்மபுத்திரிட்ட சொன்னார், எல்லாரும் போங்கோ, பீஷ்மர்கிட்ட போய் தர்ம உபதேசம் கேளுங்கோ, இனிமே தர்மத்தை சொல்றதுக்கு மனுஷன் கிடையாது, அதனால எல்லாரும் போய் கேளுங்கோன்னு. எல்லாரும் போக கிருஷ்ணனும் கூட போறான். இன்னும் ஏற்கனவே பல ரிஷிகள்லாம் வந்திருக்கா, எல்லாருமா பீஷ்மர் கிட்ட உட்காரிச்சு பீஷ்மர் வந்து பல தர்மங்களை எல்லாம் உபதேசம் பண்ணார். அதுதான் மகாபாரதத்துல சாந்தி பருவம் அப்படின்னும் அனுசாசனிக பருவம் அப்படின்னும் இருக்கு, பெரிய பருவங்கள். மகாபாரத கதையெல்லாம் படிச்சுட்டு வரும்போது இந்த சாந்தி பருவம் அனுசாசனிக பருவம் வரைச்ச பட்டு மூடிடுவோம், அடுத்தது பார்த்தோம்னா கதை ஒன்றும் கிடையாது, அதில் தர்மோபதேசம் தான் நிறையா இருக்கு. அதனால சின்ன வயசுல படிக்கச்ச அது பெரிய விஷயமா தெரியாது, ஆனால் இப்போ பார்த்தா தெரியுது உண்மையில் அதுதான். மகாபாரதங்கிறது வெறும் கதை இல்லையே. மகாபாரதம் கேட்டேன்னா என்ன இருக்கு அப்படின்னா, அண்ணந்தமே இவன் ஒருத்தன் அடித்தான், அவன் அடித்தான், இவன் அடித்தான், இதுதான் கதைன்னு தெரியும். ஆனால் மகாபாரத்லாம் விதுர நீதி இருக்கு, மகாபாரத்ல யக்ஷ பிரச்சனை இருக்கு, மகாபாரதத்தில் மோட்ச தர்ம பருவம் வைஷ்ணவ தர்மத்தை எடுத்து சொல்ற பாகம் மகாபாரத்தில் இருக்கு, நாராயணீயம் அப்படிங்கிற பாகம் மகாபாரத்தில் இருக்கு, பகவத்கீதை மகாபாரத்தில் இருக்கு, ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் மகாபாரத்தில் இருக்கு, எல்லாமே மகாபாரத்தில் இருக்கு, சகல பாகவத தர்மங்களும் குட்டி கிடக்கு. பிரம்மாணம் ஸ்ரீகண்டஞ்ச யாஸ்தான்யா தேவதா ஸ்மிருதாஹ பிரதிபுத்தா நசேவந்தே எப்யா பரிமிதம் பலம் அப்படின்னு, ஸ்ரீ வைஷ்ணவர்களா இருக்கக்கூடியவர்கள் மற்ற தேவதையை சேவிக்க வேண்டியதில்லை அப்படிங்கறத ஸ்பஷ்டமா சொன்னது மகாபாரதம். இப்படி பல விஷயங்கள் குட்டி கிடக்கு. பீஷ்மர் வந்து தர்மங்களை எல்லாம் உபதேசம் பண்ண அவ கேட்கச்ச, முதல்ல தர்மபுத்தர் வந்து நிக்கிறார் இல்லையா, 4 பேர் 5 பேர் வர, வயசான காலத்துல பார்க்கிறார், கண்ணை இடுக்கிட்டு பார்க்கிறார், யார் வந்திருக்கிறது? குழந்தைகள் எல்லாம். யுத்தத்தை வெற்றிகரமா நடத்தி முடிச்சு சக்கரவர்த்தியா இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது தோணல அவருக்கு. அவர் தாத்தாவானதுனால நம்ம பேர குழந்தைகள் வந்திருக்கு கிட்ட கூட்ட, அவ கிட்ட வந்து கை கூப்பிட்டு இப்படி தலை குனிஞ்சிட்டு நின்றா அவர் கண்ணில் ஜலம் வந்தது. எத்திர தர்மசுதோ ராஜா கதா பாடிர் கிருகோதரஹா கிருஷ்ணோ ஸ்திரீ காண்டிவம் சாபம் சுகிருத் கிருஷ்ணஸ்தோ விபதே. தர்மபுத்திரட்ட சொல்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, லோகத்துல உங்களுக்கே பாண்டவர்களுக்கே லோகத்துல கஷ்டம் நிறைய இருக்குன்னு சொல்லும் போது யாருக்கு தான் கஷ்டம் வராது? ஏன்னா தர்மபுத்திரர் மூத்தவர், தர்மம் தெரிஞ்சவர், அதர்மத்துல ஒரு நாளும் அவருடைய சிந்தையே போகாது. ஆனா அவருக்கும் கஷ்டம் தான் இருந்தது, அதை நினைச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டா ஆ தர்மம் தான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஏன் கஷ்டம் வருதுங்கிற நிறைய பேர். நிறைய பேருடைய கேள்வி என்ன கேட்டா, நான் எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்குமே அதர்மம் பண்ணல, அநியாயம் பண்ணல, எனக்கு போய் இப்படி ஒரு கஷ்டம் வருதே, இது ஏன் அப்படின்னு கேட்கிறார். பீஷ்மர் சொல்ற, ஆனானப்பட்ட தர்மபுத்திர காட்டும் நீ தர்மம் ஆனா, அவருக்கே கஷ்டம் தான் இருந்தது, அதை நினைச்சுக்க. எத்திர தர்மசுதோ ராஜா கதா பாணிர் மிருகோதரஹா, நான் மகாபலவான், என்னுடைய பலம் என்னை ரட்சிக்கும் அப்படின்னு யாரும் கவலை, யாரும் சொப்பனம் காண வேண்டாம். ஏன்னு கேட்டா கதாபாணியான மிருகோதரன் பீமன் இருக்கானே, அவனை காட்டுல பலவான் யாரும் கிடையாது. ஆனா அவனும் கூட சபையில தலை குனிஞ்சுட்டு தான் நின்றான், அவனும் பல கஷ்டங்கள்லாம் பட்டான். எனக்கு இந்த சாமர்த்தியம் இருக்கு, அந்த சாமர்த்தியம் இருக்கு, அதனால எனக்கு கவலை இல்லை அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். அர்ஜுனனை காட்டிலும் சாமர்த்தியம் உடையவர்கள் யாருமே கிடையாது லோகத்துல. மகா சாமர்த்தியமா அஸ்திர சாமர்த்தியத்துல அவனுக்கு மிஞ்சினது யாருமே கிடையாது. ஆனா அவன் கதையை எடுத்து பார்த்தா மொத்தமும் துக்கப்பட்டுதான் தான் இருக்கு. ஒரு பெண்ணா இருந்து பேடியா இருந்து ஒரு வருஷம் கஷ்டப்பட்டுதான், வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுதான் பல இடங்கள்ல. இப்ப இதெல்லாம் வச்சு பாருங்க, எத்த தர்மபுத்திரனே ராஜாவா இருக்கா, கதாபாணியான மகாபலசான பீஷ்மனே தம்பியா இருக்கான், அர்ஜுனன் மகாஸ்திர பிரப சாமர்த்தியம் உடையவன் அவனே தம்பியா இருக்கான், கிருஷ்ணனே கூட சகாவா இருக்கான். இத்தனை இருந்தும் அவ கதையின மொத்தம் துக்கம் தவிர வேற இல்லை. கிருஷ்ணோஸ்தி காண்டிவம் சாபம் சுகிருத் கிருஷ்ணா தத்தும் விபதி தஸ்மாதிதம் தெய்வதந்திரம் வியவஸ்ய பரத ரிஷப. தர்மபுத்திரா, இன்னும் நம்ம கிட்ட எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ, உன்னுடைய பிரபாவம் எதுவும் கிடையாது, எல்லாம் பகவான் நடத்துறது தான், அதனால அவன்கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சுட்டு நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணு அப்படின்னா. இதுதான் முதல்ல ஆரம்பம். அதுக்கப்புறம் தர்மபுத்திர கேள்வியெல்லாம் கேட்கிற, நிறைய பதில் சொல்ற. ராஜ தர்மங்கள், மனுஷ தர்மங்கள், வர்ண தர்மங்கள், ஆசிரம தர்மங்கள், ஆபத் தர்மங்கள், வைஷ்ணவ தர்மங்கள், விசேஷமான தர்மம் பாகவத தர்மங்கள், எல்லாத்த காட்டிலும் உத்தமமான தர்மம் கோதர்ம சர்வ தர்மானாம் பவத பரமோமதா, எல்லா தர்மத்தை காட்டிலும் உத்தம தர்மம் எதுன்னு கேட்கல தர்மபுத்திர. உத்த தர்மம் எதுன்னு கேட்கல, உத்த தர்மம் எதுன்னு நீர் நினைச்சிருக்க உம்ம நினைவுல சொல்லணும். தேவர திருவுள்ளம் என்னன்னா, சாஸ்திரம்லாம் சொல்ல வேண்டாம், தேவர திருவுள்ளம் சொல்லும், நான் அதை செய்யறேன். ஆச்சாரியிட்ட நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன், எனக்கு சாஸ்திரம் வேண்டாம், இங்க இப்படி இருக்கு அங்க அப்படி இருக்கலாம் வேண்டாம், நீர் சொல்லுங்க நான் கேட்கறேன். அந்த மாதிரி தர்மத்துல சிரேஷ்டமான தர்மம் எதுன்னு கேட்டா, அப்போ ஒரு ஒரு இடத்துல ஒன்னொன்னு இருக்கு, இது அதிருப்தம் இது சிரேஷ்டம் அது வேண்டாம், தேவர திருவுள்ளம் என்ன அப்படின்னு கேட்கறேன். ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மோதிக தமோ மதா, என் அபிப்பிராயம் என்னன்னு சொல்றேன். எத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவை ரக்ஷே நரசதா, பக்தினாலே பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும், அதுதான் வசந்த தர்மம் அப்படின்னு இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய நாமகீர்த்தன தர்மத்தை எடுத்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சகஸ்ரநாமத்தை சொன்னார். பகவானுடைய நாமங்களை நான் சொல்றேன் அப்படின்னு பீஷ்ம சகஸ்ரநாமம் சொல்ல கிருஷ்ணன் கேட்டு ஆமோதிச்சிருந்த தலையாட்டின்னு இருக்க ஒன்னு ஒண்ணுக்கும் ஒவ்வொரு திருநாமத்துக்கும் ரொம்ப பிரசித்தமான நாமங்கள் எல்லாம் எடுத்து சொன்ன. இப்படி மொத்த தர்மங்களையும் எடுத்து சொல்லி மெதுவாக சாந்தராக அந்த எந்த காலத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தாரோ அந்த காலம் நெருங்கிடுது. அவருடைய வாக்கு எல்லாம் மெதுவாக குறைஞ்சு போயிடுது, அதிகமா பேச முடியாது அப்படிங்கிற நிலை, நேர இருக்கிறவாட முன்னாடி இருக்கிறவாட பார்க்க முடியாது அப்படிங்கிற நிலை, நிவிருத்த சர்வேந்திரிய விருத்தி விப்ரமஹா. ஒரு இந்திரியமும் வேலை செய்யறது குறைஞ்சிருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சின்னு வருவான். வாகிந்திரியம் குறையும், சக்ஷு இந்திரியம் குறையும், காதுதான் கொஞ்சம் நிற்கும், பக்கத்தில் இருக்க பேசுறதெல்லாம் தெரியுமா, அது கொஞ்சம் மெதுவாக தான், அது ஆகாசம் மொழியும் என்ன, அது ஒன்று ஒன்றும் ஒன்று ஒன்றுல இருக்கு. அதனால பக்கத்தில் இருக்க ஜாக்கிரதையாக பேசணும். இவர் தான் கண்ணை மூடிந்திருக்காரு அப்படின்னு பேசக்கூடாது, கண்ணை மூடிந்தா கூட காது கேட்கும் அவருக்கு. அப்போ மெதுவாக அவர் ஒவ்வொரு இந்திரியமாக குறையும் போது மெதுவாக கண்ணடிக்கு பார்த்தா எதிர்க்க கிருஷ்ணன் நிற்கிறான். யோகிகள்லாம் கஷ்டப்பட்டு கிருஷ்ணன் முன்னாடி வரவழைக்கணும்னு பார்க்கறாரு, ஆனால் இவருக்கோ கிருஷ்ணன் முன்னாடி நேரவே நிற்கிறார். அதை பார்த்து இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு, எனக்கு சேவை கொடுக்கணுங்கிறதுக்காக முன்னாடி வந்திருக்கானே இவன் அப்படிங்கிறத புரிஞ்சுண்ட. ஏதோ பாண்டவர்களை கூட்டுண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு வியாஜந்தான், அவளை கூட்டுனு வந்து எனக்கு முன்னாடி நிற்கணும், எனக்கு சேவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிற்கிறா அப்படின்னு பார்த்து இந்த கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ற. திரிபுவன கமலம் கமால வர்ணம் ரவிகன கௌரவரம் வராம்பரம் ததானே வபுரலக குலாவிருதாலநாஜ்யம் விஜய சகே ரதிரஸ்து மே நவத்யாம். அந்த கிருஷ்ணனுடைய ரூபத்தை பார்த்து மனசுல அப்படியே நிக்கிறது, இந்த ரூபம் இருக்கட்டும், என்னால மறக்க முடியாத ஒரு ரூபம் இருக்கு. திரிபுவன கமலம் தமால வர்ணம், லோகம் எல்லாம் ஆச்சரியப்பட முடியாத ஒரு ரூபம் எடுத்து பார்த்த சாரதியாக அர்ஜுனன் பேர்ல முன்னாடி வந்து நின்றார். விஜய சகன், நான் கடைசியில சேவிச்ச சேவை அதுதான். பத்து நாள் யுத்தம் நடந்தது, பீஷ்மர் நித்தியம் யுத்தத்துக்கு வரும்போது நல்ல அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு வருவார், பிரமாதமாக நல்ல வஸ்திரங்கள்லாம் உடுத்திண்டு. எதுக்காக இது அப்படின்னா, பெருமாள் சேவைக்கு போறா, பத்து நாள் பிரம்மோத்சவம் மாதிரி இருக்கு, பிரம்மோத்சவத்தில் எப்படி நல்ல வேஷ்டியெல்லாம் உடுத்தின்னு போறாளோ அந்த மாதிரியாக. இவரை பொறுத்த வரைக்கும் யுத்தங்கிறது கிருஷ்ண சேவை, கிருஷ்ண சேவை. முன்னாடி அர்ஜுனன் வந்து நிற்க போறான், அர்ஜுனுக்கு முன்னாடி பார்த்த சாரதியா கிருஷ்ணன் வந்து நிற்க போறான். அப்போ அந்த ரூபம் தான் எனக்கு. கிருஷ்ணனும் முதல்ல பீஷ்மர் முன்னாடி வந்து நின்ற உடனேயே எப்படி இருக்குன்னு கேட்பான். எப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம் கேட்டா, என்னுடைய ரூபம் எப்படி இருக்கு அப்படின்னா அதை இவர் அனுபவிக்கணும். வபுர் அலக குலா விருதாதனாப்ஜம், அப்படி லோகம் முழுக்க திரிபுவன சுந்தர் லோகம் முழுக்க மயக்கக்கூடிய ஆச்சரியமான ரூபம் அன்னைக்கு இருந்தது. யார் யாரோ என்னென்னமோ சேவை சேவிக்கணும்னு ஆசைப்படுறார். சுவாமி தேசிகனும் கிருஷ்ணனை சேவிக்கும் போது அதராகித சாரு வம்சநாளாக மகுட்டாலி மயூர புஞ்சமாலாக ஹரிணீல சிலா விபங்க நீலாக அப்படின்னு ஆறாம் உற்சவத்தில் வேணுகோபால திருக்கோளம் தான் இப்போ இந்த நோட்டீஸ்மே இருக்குதான் போட்டிருக்காரு. ஆச்சரியமான சேவை, புல்லாங்குழலோடு கூட சங்க சக்கரத்தோடு கூட கிருஷ்ணன் சேவை சாதிக்க சில சமயம் இப்படி சேவை சாதிப்பான். தலையில மயில் பீல், பல விதமான ஆபரணங்கள், ஆச்சரியமான ஒரு பீதாம்பரம். சுவாமி தேசியன் சொன்ன பிரதிபா சந்து மம, இன்னைக்கு சேவை கொடுக்கறது போறாது, மம அந்திம பிரயாணே, கடைசி நாள் இந்த சேவை வரணும். இந்த ஆறாம் வருஷம் சேவை இருக்கு இல்லையோ, இது நான் போகும்போது அந்திம பிரயாணத்துல அப்ப எனக்கு இந்த சேவை வரணும், நீ முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் இல்லையா. அந்த மாதிரி இப்ப பீஷ்மர் சொல்ற இந்த சேவை இருக்கட்டும், அன்னைக்கு பார்த்த சாரதியாக கையில ஒரு சாட்டைய கையில எடுத்துட்டு அர்ஜுனன் முன்னாடி வந்து நின்றே அது ஒரு அழகான சேவை. பத்து நாள நான் அதை சேவிச்சிருந்தேன், அது எனக்கு வேணும். யுதி திரகரஜோ விதும் ரவிஸ்வ கச்சலலித ஸ்ரம வாரிய அலங்கிருதாஸ்யஹ மம நிசித சதைஹி விபித்யமான த்வஜி விலச கவசேஸ்து கிருஷ்ண ஆத்மா. காத்தால வரைச்ச பளபளபளன்னு வருவான் கிருஷ்ணன், பீதாம்பரம் இருக்கும், நல்ல பிரகாசம் இருக்கும். சாயங்காலம் பார்த்தோம்னா கிரக சேவையில திரும்பி வர மாதிரி வாடிண்டுதான் வருவார். அப்போ உடம்பு முழுக்க புழுதி, குதிரைகளுடைய புழுதி மொத்தமுமே, அங்கங்க அஸ்திரங்கள் எல்லாம் பட்டிருக்கும், உடம்பு முழுக்க வேர்வையா இருக்கும். அதை பார்க்கணும்னு ஆசை, கார்த்தால பெருமாள் ஜெயிச்சுட்டு போல மூலியம், ஆனா பீஷ்மருக்கு சாயங்காலம் பார்க்கணும்னு ஒரு ஆசை. இன்னும் திரும்பகால் பார்க்கணும்னு ஓடி வரா, நிறைய பேர் கார்த்தால புறப்பாடு சேவிக்கிறார், சாயங்காலம் திரும்பகாலம் சேவிக்கணும்னா. அந்த மாதிரியாக கிருஷ்ணனுடைய திரும்புகால் மாதிரி கிருஷ்ணன் யுத்தம் முடிஞ்சு போறதுக்கு முன்னாடி மறுபடியும் அர்ஜுனன் சொல்லி அப்படி ஒரு பக்கம் இந்த பக்கம் பீஷ்மரை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு இப்படி தேர ஓட்ட அப்போ அவரை பார்த்து அவன் ஆச்சரியம் என்னன்னா புழுதி அலைந்த பொன்வேணி அப்படிங்கிற பெரியாள் யசோதை பிராட்டி சொல்றாளா காத்தால கண்ணனுக்கு நல்லா அலங்காரம் எல்லாம் பண்ணி வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து நல்லா உடுத்தி விட்டு மேல தலையெல்லாம் நல்லா வாரி விட்டு பின்னி அதுக்கு பூ எல்லாம் வச்சு அதுக்கு மேல ஒரு மயில் தோகை வச்சு அது முடிஞ்சு மயில் தோகை கட்டி வச்சு ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு இப்ப போ அப்படின்னு அனுப்புறான் எங்கன்னா மாடு வைக்கிறது இத்தனை அலங்காரம் ஸ்கூலுக்கு போறதுக்கு இல்ல மாடு வைக்கிறதுக்கு இத்தனை அலங்காரம் இப்ப நல்லா இருக்கு ஆச்சரியமா இருக்கு சாயங்காலம் திரும்பி வரும்போது என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்திரனை போல் வரும் ஆயர் பிள்ளை அப்படிங்கிறான் எத்தனை அழகா வராங்க என்ன பாக்குறதுக்கு எல்லாரும் ஓடி வாங்குவோம் அப்படின்னா உடம்பு முழுக்க புழுதியோடு இருக்கு தலைகளும் தொங்கலும் ததும்பி இப்பொழுதும் தன்மை எக்கம் மத்தளி தாழ்பீழி குழைகள் குழல்களும் கீதவும் ஆகி எங்கும் கோவிந்தன் வருகிற கூட்டம் கண்டு ஒரு கும்பலோடு கூட வரானா அப்ப பார்த்து எத்தனை ஆச்சரியமா இருக்கு கிருஷ்ணன் வந்த உடனே ஆத்துல அவனை கூப்பிட்டு ஆனந்தினம் பண்ணி என்னடா உடம்பு முழுக்க இவ்வளவு புழுதியா இருக்கே அப்படின்னா என்ன மாடு மேய்ச்சா புழுதி வராம என்ன வரும் அப்படின்னா பூனை தொழுவினில் பூக்கும் புழுதி அடைந்த பொன்மேனி காண பெரிது முகப்பன் பாஸ்கிரிமர் ரொம்ப அழகா இருக்கடா அவருக்கு இந்த புழுதி கூட நல்லாதான் இருக்கு கத்தால தொடச்சு விட்டு வாரி விட்டு அனுப்பிடுதும் நல்லா இருக்கு இதுவும் நல்லா சரி இப்படியே இருக்கட்டுமே அப்படின்னா உடம்பெல்லாம் அவரே தினம் எடுக்கும் ராத்திரி வேலையில தூங்க முடியாது புழுதி உடம்புல இருந்தா என்னத்துக்காக காணப்பெரிது முகப்பன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ஆகிலும் கண்டாவது பழிப்பரு பாக்குறவெல்லாம் பரிகாசம் பண்ணுவான் என்னடா அவரே அழுக்க விட்டுட்டா உங்க அம்மா அவனுக்கு குளிப்பாட்டுறது இல்லையா அப்படின்னு நான் எத்தனையும் இல்லாதாய் குளிக்க வானா மஞ்சனமாட வாராய் குளிக்கிறதுக்கு வானா வரல ஓடி போயிட்டு இருக்கான் இப்படி பிடிச்சு அவனுக்கு குளிப்பாட்டுறதுக்குள்ள படாத பாடு இப்படி அந்த பக்கம் ஓடி இந்த பக்கம் ஓடி ஏண்டா அவனுக்கு வெக்கம் இல்லை இந்த மாதிரி ஒரே அழுக்கோட நிக்கிறிய பார்த்தா எல்லாரும் பரிகாசம் பண்ணுவானே அப்படின்னா அவன் பரிகாசம் பண்ணான் உனக்கு வெக்கம் இல்லை அப்படின்னா அம்மா பார்த்து பரிசு உனக்கு வெக்கம் இல்லை அப்படிங்கிற அம்மா நப்பின்னை காவலில் சிரிக்கும் அடுத்து ஒரு பிரம்மாஸ்தம் பிரயோகம் பண்ணான் இந்த மா நப்பின்னை இருக்காளே உன்னை இப்படி பார்த்தா சிரிப்பான் அப்படின்னா உடனே ஓடி விழுந்தாங்க மாணிக்கமே என் மணியே மங்கு ஜனமாட நீ வாராய் அப்படின்னு அன்னைக்கு யசோதை எந்த புழுதி அடைந்த பொன்மேனி அப்படின்னு பார்த்து கொண்டாடினாலும் அதே மாதிரி பீஷ்மர் இன்னைக்கு கொண்டாடுற புழுதி அடைந்த பொன்மேனி அது பசுமாட்டினுடைய புழுதி இது யுத்தத்துல குதிரைகளுடைய புழுதி யுதி துரகரஜோ விதும் ரவிஸ்வ கச்சமிவிருத சிரம வாரி அலங்கிருதாசி முழுக்க வேறு முகத்துல தெரியறதான் வேறுவே இல்ல கிருஷ்ணனுடைய திருமேனியில் கூட வேறு தெரியுமா அப்ராகிருதமான திருமேனி ஆச்சேன்னா இதுலயே அர்ச்சாவதாரத்திலேயே தெரியறதுங்கிற அந்த திருமேனி இருக்கட்டும் அர்ச்சாவதாரத்திலே பெருமாள் வரும்போது வேறு தெரியுது குதிரை வாகனத்துல ஸ்ரீரங்கத்துல வையாளி நடக்கும் வையாளி முடிஞ்ச உடனே பெருமாளுக்கு விசிறி வீசுவான் என்ன கேட்டா திருமேனில வேர்வை இருக்கு பார்த்தா வேர்வை இருக்கு நிஜமாவே வேர்வை நம நிசீத சரைஹி விபித்யமான த்வசி விலசதி இத்தனை பக்தியோட இருக்கிறவர் அப்ப கிருஷ்ணன் வரும்போது யுத்தத்துல கிருஷ்ணன் கிட்ட புஷ்பத்தை சமர்ப்பிச்சு சேவிக்கணும் முடியும் இவர் அவர் சொல்றாரு நான் என்ன புஷ்பம் சமர்ப்பிச்சேன் அப்படின்னா சரண் தான் சமர்ப்பிச்சேன் சரண பூச்சரம் இல்ல என்னுடைய சரண் அஸ்திரங்கள் சமர்ப்பிச்சேன் அவனுடைய திருமேனியில பல அஸ்திரங்கள் சமர்ப்பிச்சு யுத்தத்தில் இதுதானே பீஷ்மர் அஸ்திர பிரயோகம் பண்ணும்போது இது பகவானுக்கு போய் சேரட்டும் தான் கொடுக்குற அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தர்மம் யாகம் எப்படி ஒரு தர்மமோ இந்த மாதிரி யுத்தம் பண்றதும் ஒரு தர்மம் இந்த தர்மத்தில் பகவானுக்கு அஸ்திரம் தானே சமர்ப்பிக்க முடியும் அதனால சமர்ப்பியாமல் தான் சமர்ப்பிக்கிறார் அதையும் அதுவும் பார்த்தா அழகா தான் இருக்கு விபித்தியமான இருக்கான் உடம்புல உன்னோடு கூட பெருமாளுடைய சேவை கிருஷ்ணன் என்ன பண்ணா அன்னைக்கு ஒரு நாள் ஸ்திதவதி பரசைனிகாயு ரக்ஷணா கிருதவதி விஜயசகே ரதிர்மமஸ்து அர்ஜுனன் சொன்னான், முதல்ல யுத்தம் ஆரம்பிக்கும் போது கிருஷ்ணா இந்த சேனையை கொண்டு போய், இந்த ரத்தத்தை கொண்டு போய் ரெண்டு சேனைக்கு நடுவில் கொண்டு போய் நிறுத்து. இன்னும் யுத்தம் ஆரம்பிக்கல, மகாபாரதம் யுத்தம் ஆரம்பிக்கச்சா ஆச்சரியமா இருக்கும். முதல்ல யுத்தம் ஆரம்பிக்கச்ச தர்மபுத்திரர் வந்து தேர்லேருந்து இறங்கி பீஷ்மரை பார்க்க போன உடனே எல்லாரும் பேசல, இவர் எதுக்கு தேர் விட்டு இறங்கி போற அப்படின்னா, கௌரவர்கள் துரியோதனன் சொன்னார், தர்மபுத்திரர் வர்றப்பார் பீஷ்மர் கிட்ட, இன்னும் கூட பயந்து கிடக்கார் அவர், சமாதானம் பேசுறதுக்கு வந்திருக்காரு. பீஷ்மர் கிட்ட வந்து இப்ப வந்து சமாதானம் போயிடலாமா அப்படின்னு கேட்டுக்கு வந்திருக்கார், பயந்தாங்குழி அப்படின்னு இது அவர்கள் எல்லாம் பேசிட்டு வச்ச நேரம் பீஷ்மர் கிட்ட வந்து தர்மபுத்திரர் கை கூப்பி நமஸ்காரம் பண்ணார், அபிவாதியே அப்படின்னார். பீஷ்மர் அப்படின்னா ஜெய விஜய் பவா அப்படின்னா, அதை வாங்கிட்டு போட்டுதான் வந்திருக்காங்க. ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கும் போது பெரியவாள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனா நல்லது இல்லையோ. இவர் பிதாமகராகவும் குருவாகவும் இருக்கிற அப்படின்னா, அடுத்து துரோணாச்சாரிய கிட்ட போய் அவரை போய் சேவிச்சார், அவர் ஜெய விஜய் பவா அப்படின்னார், ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கணும்னு போற. அந்த மாதிரி அர்ஜுனன் வந்து இந்த சேனையோ ருபியோர் மத்திய ரசம் ஸ்தாபையா அப்படின்னு ரெண்டு சேனைக்கு என்னுடைய என் ரதத்தை கொண்டு போய் நிறுத்துன்னுட்டான். ஆனா இதை கேட்டு பீஷ்மருக்கு தூக்கி வாரி போட்டு இவ பேசுறத கேட்டுட்டு அர்ஜுன் என்ன நினைச்சிருக்கான், ஏதோ கிருஷ்ணன் வந்து நான் சாரதியாக வந்து நிற்கிறேன் உனக்கு தேரோட்டுறேன் அப்படின்னா உடனே என்ன பண்ணா, நீர் என்ன பண்றீரோ அதை பண்ணணும், பேசாமதான் நிற்கணும். சாரதினா சாரதியாகவே பாவிச்சு, இவன் தன்னை தேராளியாகவே பாவித்து அழகா சொல்றார் சுவாமி தேசிகன், தன்னை ரதி அர்ஜுனனை ரத்தியாக்கி தன்னை சாரதியாக்கி, அர்ஜுனனை தேர்ல உட்காத்தி வச்சு இவன் சாரதியா இருக்க. அர்ஜுனன் தெரிஞ்சவன் கிருஷ்ணன் கிட்ட போய், கிருஷ்ணா நீ என்ன சொல்லு, அடுத்து என்ன பண்ணலாம், எனக்கு என்ன தோன்றது, அந்த ரெண்டு சேனைக்கு நடுவில் தேரை கொண்டு வைக்கலாம் அப்படின்னு தோன்றது, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் பொருத்தமா இருக்கும். இவன் அந்த கார் டிரைவருக்கு கட்டளையிடுற மாதிரி கட்டளையிடுறான், நீ ரெண்டு சேனைக்கு நடுவில் கொண்டு போய் இருக்கு அப்படின்னு. யார் யார கட்டளையிடுறது, என்ன அர்ஜுனன் இப்படி நினைச்சுட்டானே, கிருஷ்ணன் என்ன சொல்ல போறானோ அப்படின்னு பீஷ்மர் பார்த்தார். ஆனா கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா, இவன் சொல்றதை கேட்கறது தான் தம் வாழ்க்கையிலேயே பெரிய தர்மம் அப்படின்னு நினைச்சிட்டு, இதுதான் நமக்கு பெரிய ஆனந்தம் அப்படின்னு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் இருக்கார் இல்லையா, அவர் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக சபதி சகிவச்சோ நிசம்ய மத்தியே நிஜ பரையோர் பலையோ ரதம் நிவேசிய ஸ்திதவதி பரசைனிகாயு ரக்ஷணா கிருதவதி விஜய சகே. அர்ஜுன் சொன்னதை கேட்ட உடனே அடுத்த க்ஷணம் இதுக்காக காத்துருக்கா மாதிரி சிரிச்சிந்தே வந்துட்டான், உடனே தயார் கிளப்பிட்டு அவன் சொல்றான் நான் செய்யணும் அதுதான் எனக்கு ஆனந்தம் அப்படிங்கிறான். நேர அந்த தேரை கொண்டு வந்து நிறுத்தி அந்த தேர்ல எழுந்திருந்தான், நேர பரசேனியங்களை பார்க்கறான், கௌரவாதிகள் மொத்த பேர் இப்படி பார்க்கிறான். அவன் பார்த்த ஒரு பார்வை இருக்கொள்ளியோ அதிலே அவர்கள் ஒழிந்து போது மொத்த பேரும். அப்பவே ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு, ரெண்டு அட்டாக் வந்துருத்த வாழ். இது முதல்ல எழுந்து நின்று பார்த்தாங்க, பரசைனிக்காலும் ரக்ஷணா கிருத்தவத்தின்னு எழுந்து நின்று ஏன் பார்க்கறான் அப்படின்னா, துரியோதனம் அப்படி பார்க்கறான், அடுத்து துஷாசனை பார்க்கறான். துரியோதனம் துஷாசனத்தை கேட்கறான், என்னடா இந்த கண்ணன் வந்து இப்படி எழுந்து பார்க்கறானே, பார்த்தாலே பயமா இருக்கே அப்படின்னா, துஷாசனம் சொன்னா பயப்படாத, எதுக்கு பயப்படுறது, விவஸ்தை இல்லையா, கண்ணன் என்னமோ ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், நான் இந்த யுத்தத்துல ஆயுதம் எடுக்க போறதில்லை அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லியாச்சு. அப்படி இருந்துச்சு உனக்கு எதுக்கு பயம் அப்படின்னா, துரியோதனன் சொன்னான் அதுதான் பயமா இருக்கு, என்ன மாயம் பண்ண போறானோ தெரியல, இவன் ஆயுதம் எடுத்தாலே பரவாயில்ல போல இருக்கு, இவன் ஆயுதம் எடுக்காமல் என்னென்ன மாயங்கள்லாம் காமிக்க போறானோ என்ன பண்ண போறானோ தெரியலையே அப்படிங்கிறான். ஆனா கிருஷ்ணன் அதுதான் பார்க்கறதே உண்மையிலேயே, துரியோதனன் பார்த்ததுக்கு அர்த்தம் என்னது இல்லையோ, துரியோதனா இத்தனை நாள் நீ என்னென்ன சூழ்ச்சி பண்ணி இவர்கள் மொத்த பேரையும் படாதபாடு படுத்தின, உன் காரியம் முடிஞ்சு போயிடு, இனிமே நான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய மாயம் ஆரம்பம், இதை பாரு வேடிக்கை பாரு என்ன நடக்க போதும் பாருந்தான் பார்க்கறான். சுழலை பெரிதுரை துச்சாதனனை அழல விழித்தானே அச்சோ அச்சோ ஆழியன் கையனே அச்சோ அச்சோ அப்படின்னார் ஆழ்வார். கடல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி எழலுற்று மீண்டே இருந்து உன்னை நோக்கும் சுழலை பெரிதுடை துச்சோதனி. துச்சோதனா துரியோதனன் அர்த்தம். எத்தனை ராஜாக்கள் இருக்கும் போது அப்படி எழுந்து நின்று துச்சோதனன் துரியோதனை பார்க்கணும், அழலை விழித்தானே பார்வையிலேயே அவன் பொடியாயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு பாஞ்சஜன்ய பிரணாதம் ஒன்று பண்றான் அர்ஜுனன் சங்கநாதம் பண்ண. கிருஷ்ணனும் வந்து ததஸ்வேதைர்ஹயீர்யுக்தே மகதி சந்தனே ஸ்திதௌ மாதவ பாண்டவஸ்தைவ திவ்யௌ சங்கௌ பிரதத்மதுஹு. பாஞ்சஜன்யத்தை கிருஷ்ணன் நாதம் பண்ண சகோஷா தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயா நிவ்யதாரயத்துங்கிற அந்த கோஷத்தை கேட்கச்சியே துரியோதனுடைய ஹிருதயம் பிளந்துருக்குன்னு அர்த்தம். இது ஒரு ஹார்ட் அட்டாக், ரெண்டு அட்டாக் ஆயிடுச்சு. மூணாவது அட்டாக் என்ன ஆகும் நமக்கே தெரியும், டாக்டரே அதான் சொல்றேன். ரெண்டு அட்டாக் ஆகும், மூணாவது அட்டாக் ஆகுது. மூணாவது தான் அர்ஜுனுக்கு கொடுக்கணும். இப்படியாக அதை நினைச்சு பார்க்கிறார் பீஷ்மர். அன்னைக்கு அர்ஜுனன் சொல்ல உடனேயே தேரை கொண்டு வந்து முன்னாடி நின்று அந்த துரியோதனை அழலை விழித்து பார்த்தான் இல்லையா, அதை பார்த்து பீஷ்மர் ஆனந்தப்படுறார். என்ன மாயங்கள்லாம் பண்றான், இப்படி இருக்கான் கிருஷ்ணன்னு அதுக்கு ஒரு ஸ்லோகம் பண்ண. அந்த ரூபத்தை நான் நினைச்சு பார்க்கிறேன், அழல விழித்தானே அச்சோச்சோ ஆழியன் கையனே அச்சோச்சோன்னு பெரியாழ்வார் மாதிரி பாடுறேன். பெரியாழ்வார் பாடுறதா இவரும் பாடுறேன். பாகவதத்தில் இருக்கிறதெல்லாம் பெரியாழ்வார் கிட்டையும் இருக்கும் மொத்தமுமே. ஸ்வனிக மம பகாய மற்பிரதிஜாம் ரிதமதிகர்த்தும் அவப்ருதோ ரதஸ்தா திருதரத சரணோத்யாச்சலட்குஹு. அடுத்த ஒரு கதை ஆசிரியமான கதை சொல்ற. ஹரிரிவகந்துமிபம் கதோத்தரியஹ. மகாபாரத யுத்தத்தில் மூணாம் நாள் ஒரு ஆச்சரியம் நடந்தது. மகாபாரத யுத்தத்தில் முதல் நாள் வந்து கௌரவர்கள் கை தான் ஓங்கியிருந்தது. பாண்டவர்களுக்கு அன்னைக்கு பெரிய நாசம் வந்து நிறைய சைன்யத்தில் நிறைய பேர் போயிட்டான், அவர்கள் கஷ்டத்தோட போனான். ஆனால் ரெண்டாம் நாள் யுத்தத்தில் வந்து என்னாச்சுன்னு கேட்டால் கௌரவர்கள் குறைஞ்சு போயிட்டான், பாண்டவர்களுக்கு பலம் அதிகமாயிருக்கும். இந்த முதல் நாள் இருந்தது பார்த்து துரியோதனன் என்ன பண்ணா, சரி நம்ம கட்டாயம் ஜெயிச்சிருவோம்னு நினச்சிருந்தான். ஆனால் ரெண்டாம் நாள் டவுன் ஆயிட்டான். இனிமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அவனுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம் மாத்திரம் இல்லை, கோபம் வந்துருத்து. அவன் நேராக போய் பீஷ்மர்கிட்ட போய் சண்டை போட்டான், துரோணர்கிட்ட போய் சண்டை போட்டான். நீங்கள்லாம் ஒழுங்காக யுத்தம் பண்ணுறது கிடையாது, நீ என்ன யுத்தம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறியா? இல்லை சொல்லிக் கொடுக்கல, ஆனால் உங்களுக்கு பாண்டவர்கள் கிட்டவே ஒரு பட்சம் மனசில், பாண்டவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சுட்டு யுத்தம் பண்ணுறோம் அப்படின்னு தான் நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டான். பீஷ்மர் சொன்ன, அப்பா நான் வந்து உனக்காக தான் யுத்தம் பண்ணுறேன், அதனால் என்னுடைய சக்தி இருக்கிற வரைக்கும் உனக்காக நான் நன்னா யுத்தம் பண்ணுவேன். ஆனால் ரெண்டு விஷயம், யுத்தத்தில் நான் ஜெயிப்பேனான்னு கேட்காத, நான் ஜெயிக்க மாட்டேன், பாண்டவர்கள் தான் ஜெயிப்பேன். ஏன்னா அங்கே தான் தர்மம் இருக்கு. எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ துனுர்தரா தத்திர ஸ்ரீ விஜயோ பூதிகின்னு இருக்கோ இல்லையோ, கிருஷ்ணன் இருக்கான், கிருஷ்ணனை அனுசரித்த பார்த்தன் இருக்கான், அங்கே தான் ஜெயிக்கும். ரெண்டாவது விஷயம், சந்தேகப்படாத, என்னுடைய பாவத்தில் நீ சந்தேகப்படாத, நான் கட்டாயம் பூர்த்தியாக யுத்தம் பண்ணுவேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் யுத்தம் பண்ணுவேன், அதுலேயும் நீ சந்தேகப்பட. ஏன்னா எனக்கு இது தர்மம், இந்த தர்மத்தில் நான் எந்த குறவும் வைக்க மாட்டேன். ஆனால் நீ சந்தேகப்படுறது தப்பு அப்படின்னா பின்னையே இன்னைக்கு நாம் தோக்குறோம் அப்படின்னா இன்னைக்கு இல்லை இன்னைக்குமே நமக்கு தோல்விங்கிறது வரத்தான் வரும் அப்படின்னா துரியோதனுக்கு அந்த விஷயம் புரியல. நான் அப்படி கூட ஒன்று இருக்குமான்னு அப்படின்னா உனக்கு என்ன வேணும்னா நீ நன்னா பூர்த்தியாக யுத்தம் பண்ணி அந்த கிருஷ்ணன் பண்ற மாயத்துக்கு எல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னா உனக்கு என்ன கிருஷ்ணன் தான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானோ இல்லையோ, அப்ப என்ன கவலை அப்படின்னா அவன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே தவிர அவன் சொல்றது வேற செய்யறது வேற ஏதோ ஒண்ணு ஒண்ணா இருந்துட்டு அவன் நம்ப முடியல அவன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்றான் வாஸ்தவம் தான், ஆனா அவன் ஆயுதம் எடுத்தாலே பரவாயில்லை போல இருக்கு அப்படின்னா நீ கவலைப்படாத, நாளைக்கு ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் அவன், நாளைக்கு நான் பண்ற யுத்தத்துல கிருஷ்ணன் வந்து கட்டாயம் ஆயுதம் எடுக்கிறான், அவன் பயந்து போய் ஆயுதம் எடுக்கணும், அந்த மாதிரி நான் பண்றேன், அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கணும், நாளைக்கு பார் நேரில் பார் அப்படின்னா மறுநாள் அதே மாதிரி கோரமான யுத்தம் பண்ண பிதாமகர் பீஷ்மர் அர்ஜுனனை பார்த்து சொல்ற, அர்ஜுனா உனக்கு திறமை போறாது, இன்னும் நன்னா காமிக்கணும், இன்னைக்கு நீ அவுட் ஆஃப் ஃபார்மா இருக்க அப்படின்னா இருக்கக்கூடாது, நீ உன்னுடைய பிரயோகம் உன்னுடைய சாமர்த்தியம் மொத்தத்தையும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி தூண்டி தூண்டி விடுற. ஆனா என்ன பண்ணாலுமே பீஷ்மருடைய கை தான் ஓங்கி இருக்கு, அர்ஜுனுடைய கை தாழ இருக்கு, இப்படியே விட்டா பீஷ்மர் சைன்யத்தை மொத்தத்தையும் நாசம் பண்ணிடுவார், கடைசியில் அர்ஜுனையும் தோக்கடிச்சுவார், டே உடக்கூடாதுன்னு கிருஷ்ணன் பார்த்து என்ன பண்ணா, தேவர்ல இருந்து சட்னு கீழே இறங்கி குதிச்சு பீஷ்மரை நானே சம்ஹாரம் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக கையில நினைச்சுட்டு உடனே சக்கராயுதம் வந்துட்டு அந்த சக்கரத்தை கையில எடுத்து பீஷ்மரை உன்ன நம்பி இதுல பிரயோஜனம் கிடையாது, எனக்கு வேண்டியது எல்லாரையும் காப்பாத்தலாம், உன்ன நம்பி பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறதுக்காக சக்கராயுதத்தை எடுத்துன்னு கீழே இறங்கி தேர்ல இருந்து போயிட்டு அர்ஜுன் குதிச்சு மறுபடியும் பின்னாடியே தொடர்ந்து வேகமா ஓடி வர பீஷ்மர் என்ன பண்ணார்னா கிருஷ்ணன் பார்த்த உடனே ஏன் ஆஹா அப்படின்ட்டு தன்னுடைய வில்லெல்லாம் கீழே போட்டு ஏகேகி புண்டரீகாட்சா புண்டரீகாட்சா வா வா நான் காத்துட்டு இருக்கேன், உன்னுடைய சக்கராயுதத்தினால என் சம்மாரம் பண்ணலாம், எனக்கு அதோட பெரிய பாக்கியம் இது, யுத்தத்துல ஒரு க்ஷத்திரியன் தான் வேணும், யுத்தம்னாலே வீரமரணம், அதுல நீ வந்து உன் சக்கராயுதத்தான என்ன சொல்றதுன்னா எனக்கு அதற்காட்டு பெரிய பாக்கியம் இல்லை, ஆஹா இன்னைக்கு கொடுத்து வச்சேன் நான் அப்படின்னு சொல்லி வா வா வா கிட்டவா இன்னும் கிட்டவா அப்படின்னு புண்டரீகாட்சா ஏகி ஏகி அப்படின்லாம் ஸ்தோத்திரம் பண்ண அர்ஜுன் விடுவிடுன்னு ஓடி வந்து கிருஷ்ணன் காலில் விழுந்து வேண்டாம் எதுவானாலும் நம்ம பார்த்துக்கலாம் நீ ஆயுதத்தை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கூப்பிட மறுபடியும் கிருஷ்ணன் அந்த இடத்துக்கு போறான். அங்கே திரும்பி வரும்போது ஒரு சிம்மம் யானையை புழக்கிறது வர மாதிரி வரானா, அந்த மாதிரி ஒரு நடையில வரான், அந்த நடையில உத்திரியம் பறந்து போய் அந்த தேர்லேயே போய் விழுந்துட்டு உத்திரியம் போனது கூட கவலைப்படாம நேரம் வந்துட்டானா அந்த தேர்ல அது இருந்து ஆத்திரம் பறந்து வரைச்சா அந்த உத்திரியம் அங்க இருக்கிறத பார்த்தானா என்ன உத்திரியத்தை இங்க எதுக்காக வச்சுட்டு போயிருக்கான் கிருஷ்ணன் அப்படின்னா, நான் போகல திரும்பி ஒருவேன்னு அர்த்தம், சீட் போட்டு போறாள் பஸ்ல அந்த மாதிரியா நான் போயிட்டேன், எல்லாரும் போயிட்டு நான் தேர்ல இருந்து இறங்கிட்டேன் அப்படின்னா திரும்பி இந்த தேர்லயே வந்து உட்காருவேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக, அது மாத்திரம் இல்லாம அப்படி அப்படி அந்த வேகத்துல எப்படியானா கஜேந்திர ரட்சணத்துல கஜேந்திர ரக்ஷா துரிதம் பவந்தம் அப்படின்னு சொல்லும் போது அதி வேகமாக கருட வாகனத்துல பெருமாள் வேகமா ஏறி வரும்போது அப்ப உத்திரியங்கள்லாம் அப்படியே காத்துல பறந்து நிக்கிறதா, ஆயுதங்கள்லாம் இங்கே அங்கேயே அப்படியே இருக்கான், இது என்ன அப்படின்னு யாருக்கும் புரியாம இருக்குன்னு இருக்கும்போது அதி வேகமாக அரை குலைய தலை குலைய பகவான் வேகமா ஓடி வந்தான். பகவத ஸ்வர ஐய நமஹா அப்படின்னா பட்டார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேகம் அந்த பீஷ்வரை கொள்றதுக்காக இப்படி வரத பார்த்து பீஷ்வர் அன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு நினைச்சு பாக்குற, இப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது, இத்தனை நாளா புரியாத ஒரு கேள்விக்கு பதில் இப்ப கிடைக்கிறது, எதுக்காக கிருஷ்ணன் வந்து அன்னைக்கு என்ன கொல்லணும்னு வந்தா, சரி வந்தா கொல்லிருக்க வேண்டியது தானே, ஏன் கொல்லாம திரும்பி போயிட்டான், சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணிருக்கு சக்கரனும் கையில வந்திருக்கு பிரயோகம் பண்ண வேண்டியது தானே, ஏன் போனான் அப்படின்னா கிருஷ்ணன் வந்தது அர்ஜுனுக்காக இல்ல எனக்கா என் வார்த்தையை சத்தியமாக்கணுங்கிறதுக்காக, கிருஷ்ணனை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு பிரதிஜை பண்ணேன் இல்லையா, அந்த எம் வார்த்தையை சத்தியமாக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவன் இல்லட்டா அவனால முடியாத காரியம் என்ன, கிருஷ்ணனால எது முடியாது, பீஷ்மர் போய் சொன்னார் அப்படின்னு இருக்கக்கூடாது, மகாஜானி மகாபக்தர் அவர் போய் சொன்னார்னு பெயர் இருக்கக்கூடாது, அதுக்காக ஸ்வநிகமம் அபகாய தன்னுடைய சங்கல்பத்தையும் மாத்திருக்க, இப்ப ரெண்டு இருக்கு, பீஷ்மர் ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கார் கண்ணனை அஸ்திரம் எடுக்க வைக்கிறேன் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன், கண்ணன் ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கான் நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு, இப்ப கண்ணன் தன் பிரதிஜையை காப்பாத்தணும்னா நான் போய் சொன்னதாகும், என் பிரதிஜையை காப்பாத்துறான் அப்படின்னா அவன் சொன்னது பொய்யாயிடும், அப்ப பீஷ்மர் சொல்ற சொன்னிக்கமா உபகாய தன்னை பொய்யன் அப்படின்னு யாராவது சொன்னா சொல்லிட்டு போட்டோம், கிருஷ்ணனை பார்த்து கேக்குற கிருஷ்ணா நீ இப்படி வந்துட்டே உன்னை பொய்யன்னு சொல்வாளே அப்படின்னா சொல்லட்டுமே நான் பிறந்த நிலையிலே அதான் சொல்லிட்டு இருக்கான், இன்னைக்கு வந்த பெயர் இல்லையே எனக்கு நான் பொய்யங்கிறது, ஆதினால எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பெயர் ஏலாம் மேலாம் ஏலாம் பொய்கள் உரைப்பானே இங்கே போல கண்டீரே அப்படிங்கிற ராண்டா, இந்த ஒரு பையன் ஒண்ணு போயிட்டு இருக்கேன் பொய் சொல்லிட்டே போயிட்டு இருக்குமே அந்த பையனை பாத்தீங்களா, அதான் அவனுக்கு சொரூப நிரூபகம் கிருஷ்ணனுக்கு, ஓயாத பொய் மாலாய் பிறந்த நம்பி மாலே செய்யும் மணாலனை ஏலா பொய்கள் உரைப்பானே இங்கே போத கண்டீரே, இங்க பார்த்தங்களா மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறுகன்னும் மேலா பெண் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே அப்படின்னு பதில் சொல்றான், அதனால இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல சொல்லட்டும், ஆனா பீஷ்மர் போய் சொன்னேன்னு இருக்கக்கூடாது அது எனக்கே பொறுக்காது, அதனால கிருஷ்ணன் தன் பிரதிஜையை மீறி பீஷ்மர் சத்தியமாக்கிறதுக்காக வந்தான் அப்படிங்கிற உண்மை இப்ப தெரியறதா இப்ப ஸ்லோகம் பண்ற, இப்படியாக பல ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணி கிருஷ்ணன் அப்படியே சேவிக்கிறார். யோகி எல்லாம் அந்திம காலத்துல யார கட்டப்பட்டு மனசுல நிறுத்துவாளோ அந்த கிருஷ்ணன் முன்னாடி நேரம் வந்து நிக்க பல ரிஷிகள்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே பீஷ்மர் கிருஷ்ணனை சேவிச்சுட்டே பிராணத்தியாகம் பண்ணார் அப்படின்னு சரித்திரம். இவர்கள்லாம் பாண்டவர்கள்லாம் அவருக்கு வேண்டிய தர்ப்பணாதிகள் என்னவோ எல்லாத்தையும் மொத்தத்தையும் பண்ணா ராஜபரிபாலன் தர்மபுத்தர் பண்ணிட்டு இருக்க ஆச்சரியமாக விதுரஹா தீர்த்த யாத்ரா மைத்ரேயாதாத்மனோகதிம் ஹாஸ்தினபுரம். விதுரர் வந்து தீர்த்த யாத்திரை போயிட்டு இருந்தார். அவர் இந்த யுத்தத்துல கலந்துக்கல. தீர்த்த யாத்திரை முடிச்சுட்டு மைத்ரேயர் கிட்ட சில உபதேசங்கள்லாம் கேட்டுட்டு அவர் ஹஸ்தினாபுரத்துக்கு திரும்பி வர அவர் மனசு முழுக்க கனத்து இருக்கு. மைத்ரேயர் பண்ண உபதேசம் என்னங்கிறது வரப்போறது வரப்போறது பாகவதத்திலே வரும். அதனால அதை கேட்டு விதுரர் வந்து மனசு முழுக்க கனத்த ஹிருதயத்தோடு கூட கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு போச்சிருப்போம் அப்படியே மெதுவா வர இங்க ரொம்ப நாள் கழிச்சு வர தர்மபுத்தர் வந்து வரவேற்கிற சித்தப்பா வரவேற்கிற தீர்த்த யாத்திரையெல்லாம் நல்லா நடந்ததா என்னென்ன ஊருக்கு போயிருந்தே மகான்கள் கிட்ட பேசணும். விதுரர் பெரிய மகான், பீஷ்மர் எப்படியோ அப்படியேதான் விதுரர், ஒரு சந்தேகமும் கிடையாது. மகாஜானி ஏதாவது சந்தேகம்னா திருதராட்டன் இவர்கிட்ட தான் கேட்பார், விதுரா நீ கொஞ்சம் சொல்லுப்பா எனக்கு ஒரு மனசு கலங்கி இருக்கு, நீ கொஞ்சம் தர்மத்தை எடுத்து சொல்லு. சஞ்சயா நீ சொல்லு, விதுர என்னமோ அப்படி சொல்றான் நீ சொல்லு. இவர் ரெண்டு பேர்ட்ட தான் திருதராட்டனே கேட்பார். தர்மபுத்தர் அழகா குசல பிரசனம் பண்ற விதுர கிட்ட, நீ தீர்த்த யாத்திரை போனீங்க கேட்கணும் இல்லையோ, எந்தெந்த ஊருக்கு போனேன் அப்படின்னு கேட்கணும் இல்லையோ. அழகா கேட்கிற எந்தெந்த தீர்த்தங்களை தீர்த்தமாக்கினீர் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா விதுரர் போய் ஸ்நானம் பண்ற அப்படின்னாலே அந்த தீர்த்தம் தீர்த்தமா இருக்கும். மகான்கள் அப்படிதான் கேட்கணும். வெறும் போயிட்டு வருது மாத்திரம் இல்லை, கங்கா தேவியர் கல்வி நான் செம்மையான தீர்த்தம், தீர்த்தம்னா வெறும் ஜலம் இல்லை. கங்கா தேவிக்கு ரொம்ப நாள ஒரு கஷ்டம் இருந்துதான், ஸ்ரீமத் பாகவதத்திலேயே இருக்கிற கதைன்னு சொல்றேன். பெருமாள் கிட்ட போய் கேட்டாலும் எனக்கு ஒரே பாபங்கள்லாம் நிறைய சேர்ந்து போறது, நிறைய பேர் வந்து தீர்த்தம் ஆடி அவருடைய பாபங்கள்லாம் எங்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான், வர வந்து தீர்த்தம் ஆடுறான், கலையில எழுந்துக்கிறான் தலையை தொடச்சுக்கிறான், ஜலதோஷம் பிடிச்சுட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு தவள் வச்சுன்னு உடனே தலையை தொடச்சுடணும். அந்த ஒரு கணத்துல அவன் பாபம் மொத்தமும் போறதுன்னு நம்பர் உண்மையில போறது. அந்த பாபங்களை எல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு என்ன கதின்னு கேட்டான். பெருமாள் சொன்ன, நீ கவலைப்பட வேண்டாம், நிறைய மகான்கள்ல நிறைய பேர் ஸ்நானம் பண்ண வராளியோ அவகிட்ட பாபமே கிடையாது, அவளை கங்கா நதியில ஸ்நானம் பண்றது விசேஷம் அப்படின்னு ஸ்நானம் பண்ண வர அவ கிட்ட உன் பாபங்கள் எல்லாம் தொடர்த்து இப்படி தட்டி விட்டு அந்த பக்கம் அப்படின்னுட்டான். சரின்னுட்டான். அப்படி போனவன் திரும்பி வர மறுபடியும் திரும்பி வந்து பெருமாள் கிட்ட கேட்கற, வாஸ்தவம் தான் ஆனா அவ என்ன பண்ணுவான், மகான்கள் கிட்ட இந்த பாபங்கள்லாம் வந்துருத்தனா இவ அதை வச்சு என்னதான் பண்ண முடியும் அப்படின்னா பெருமாள் சொன்ன, இல்ல அவர்கள் தீர்த்தமாடும் போது என்ன நினைச்சுப்பான், அதனால அவர்கள் என்ன பாப்பம் வாங்கிட்ட என்ன வருதோ மொத்தத்தையும் எல்லாத்தையும் என்கிட்ட தள்ளிடுவோம், அதனால நான் பார்த்துப்பேன் அப்படின்னு. நீர் அதை என்ன பண்ணுவீர் அப்படின்னு கேட்டா, என்கிட்ட எந்த பாப்பமும் ஒட்டாது. அபகத பாத்மா விரஜோ விமிருத்தர் விசோகோ விஜிகத்சா அபிபாசா சத்தியகாமகா சத்திய சங்கல்பா தாமரையில ஜலம் ஒட்டாத மாதிரி பகவான் கிட்ட என்றைக்குமே எந்த பாப்பமும் ஒட்டாது அப்படிங்கறத பேசிக் ரூல் இது. கிருஷ்ணாவதாரத்திலே இதுதான், கிருஷ்ணன் இதை பண்ணானே அதை பண்ணானே வெண்ணையை திந்தினானே பெண்களை கலவு கொண்டானே ஆயிரத்தெட்டு கதை இருக்கு. ஆனா பேசிக் ரூல் இது, எது பண்ணாலும் அவனுக்கு எதுவும் ஒட்டாது. இதை பத்தி விஸ்தாரமா சுகாச்சாரியம் சொல்றேன் ஏன் ஒட்டாதுங்கிறது. உபநிஷத்து சொல்றேன், துவாசுபர்ணா சைதா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்துதாதே தயோரண்ய பிப்பலம் சுவாத்வர்த்தி அனஸ்கன்யோ அபிஜாகசி. ரெண்டு பேர் இருந்துருக்கா ஒரே சரீரத்திலேயே, ஜீவாத்மாவும் இருக்க பரமாத்மாவும் இருக்க. இந்த ஜீவாத்மா எந்த காரியம் பண்ணாலும் கூட அவரும் இருந்துதான் பண்றாரு, ஏன்னா அவர் இல்லாம இவரால் பண்ண முடியாது, அவர் தான் பண்ணி வைக்கிறார் எல்லாத்தையுமே. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பண்றா, ஆனா அந்த கர்ம பலன் ஒட்டுறதையோ ஒட்டும் போது அது ஜீவாத்மாவுக்கு மட்டும்தான் ஒட்டும், பரமாத்மாவுக்கு ஒட்டாது அப்படின்னா. அது உபநிஷத்து அழகா சொல்றது எப்படி ஒட்டுறதுன்னு கேட்டான், ரெண்டு பேரும் தானே பண்ற, அப்ப ரெண்டு பேர் ரெண்டு இடத்துலையும் தானே ஒட்டணும், இங்க ஒட்டுறது அங்க ஒட்டாதுங்கிறது எப்படி அப்படின்னா, ஸ்ரீ முக்கு ரயசிங்கர் இருக்கிறவையோ அவர்கிட்ட ஒருத்தர் கேள்வி, அவர் சொன்னார், அக்கா ஒரு கதை ஒன்று இருக்கு சொல்றேன் கேளு. இதே மாதிரிதான் ஒருத்தன் கேட்டிருந்தான், இங்க ஒட்டும் அங்க ஒட்டாதே புரியலே அப்படின்னா உனக்கு அப்புறம் சொல்றேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுநாள் என்ன பண்ண, அழகா சக்கரை பொங்கல் பண்ணான். ரொம்ப ஆச்சரியமா நிறைய மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படின்னு சக்கரை பொங்கல் மேல நிறைய நெய் இருக்கு, கையில வச்சுட்டா நெய் முழங்கை வரைக்கும் வருமா, அந்த மாதிரி சக்கரை பொங்கல் பண்ணி எல்லாருக்கும் சிஷ்யர்களுக்கு கொடுத்தான். அந்த குரு என்ன பண்ணார், எல்லாருக்கும் கொடுக்க சொன்னார். ஒருத்த ஒருத்தருக்கா கொடுத்துருந்தா, இந்த பையன் வந்தான், இந்த கேள்வி கேட்டான்லயோ அவன் வந்தான், அவனுக்கும் கொடுத்தா, இன்னும் கொஞ்சம் கொடு அப்படின்னா. ஏன்னா நான் கேள்வி எல்லாம் கேட்கறான், பிரமாதமா கேட்கறான், இன்னும் கொஞ்சம் சக்கரை பொங்கல் கொடு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி சொல்லிட்டு மொத்தத்தை எல்லாத்தையும் என்ன சாப்பிட்டான். அதுக்கப்புறம் கையில போது கையில அந்த பிசுக்கு போகல. உடனே என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் சீகாப்பொடி போடுங்க எல்லாருக்கும் அப்படின்னு சீகாப்பொடி என்ன போட்டோம். அந்த பையன் கிட்ட வரும்போது, இன்னும் கொஞ்சம் கொடு எனக்கு சீகாப்பொடி, இன்னும் கொஞ்சம் கொடு அப்படின்னா. ஏன்னா நிறைய கொடுத்துருக்கோம் இல்லையோ, நன்னா ஊட்டியிருக்கு, இன்னும் நிறையா கொடுக்குறாருனா நிறையா கொடுத்தான் கையெல்லாம் ஆரம்பியா. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சீகாப்பி கொடுக்குது அவனுக்கு அப்படின்னா. அவன் எதுக்கு அப்படின்னு கேட்டான். நாக்களை கொஞ்சம் தடவிக்கோ அப்படின்னா. ஏன்னு கேட்டா, நாக்கு முழுக்க எண்ணெயா இருக்கும், நெய்யா இருக்குமே, கையில நெய்யா இருக்கும் இல்லையோ, அப்ப நாக்களே ஒரே நெய்யா இருக்கும் ஊட்டி இருக்கும், ஆனா நாக்கள் தடவிக்கோ அப்படின்னு. நாக்கள் தான் நெய் ஒட்டாது அப்படின்னா, அது எப்படி ஒரு இடத்துல ஒட்டு இன்னொரு இடத்துல ஒட்டாது அப்படின்னு. அடி எனக்கு புரிஞ்சுடுத்துடா, இது புரிஞ்சுடுத்த எனக்கு, அதுக்கான சுவாவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு நமக்கு. நம்ம மனுஷ சிருஷ்டி இருக்கே, அதை போல ஆச்சரியம் லோகத்துல எதுவும் கிடையாது. மூணாவது ஸ்கந்தத்துல வரப்போறது ரொம்ப ஆச்சரியமான சிருஷ்டி. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், ஒட்டும் ஒட்டாதுங்கிறதுக்கு, பூனைக்காஞ்சி இலைன்னு ஒரு இலை இருக்கு. அந்த இலை வந்து உடம்புல எங்க பட்டாலும் அடிக்கு, எந்த இடத்துல பட்டாலும் லேசா காலில் போட்டுருக்கா போதும், நாலு பக்கத்துல நிறைய இருக்கு, கிராமங்கள்லாம் இருக்கு, லேசா கால் குளத்தங்கரையில இருக்கு. அப்படி போகும்போது தெரியாம காலில் போட்டுருக்கா போறோம், அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் சுரிஞ்சுட்டேதான் இருக்கணும், வழி கிடையாது. அந்த இலையை எடுத்து காய்ச்சி அதை பொடியாக்கி அதை முன்காலத்தில் யுத்தத்தில் உபயோகப்படுத்துவோம், சத்துருவர்கிட்ட அதை வீசிடுவோம் அந்த பொடியை. அவனுக்கு உடம்புக்கு அச்சுட்டே இருக்கும், வேற வழியே கிடையாது, யுத்தம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இலை. ஆனா அந்த இலையை எடுக்கிற அழிவு, அது எடுக்கணும், அதை அரைக்கணும், அதை காய்ச்சி அதை உலர்த்தி அதை அரைச்சு அதை பொடியாக்கி அந்த பொடியை கையில வச்சுட்டு தான் போடணும். அப்ப இத்தனை பண்ணா பண்றவங்க கதை என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பூனை காஞ்சியில இந்த கை விரல்ல மாத்திரம் பட்டா இருக்கு, இது ஒண்ணா இந்த பானின்னு சொல்றா இல்லையா, அந்த இடத்துல மாத்திரம் இருக்கு, மற்ற இடம் இருக்காது. இப்ப இதுக்கு அப்படி ஒரு இது ஆச்சரியம் இருக்கு. நம்மளே எந்த வஸ்து எச்சல் ஆனாலும் உடனே சாணியினாலே அதை சுத்தம் பண்றோம். ஆனா கையை ஏன் சாணியினால சுத்தம் பண்றது, எல்லாத்தையும் சாணி போட சுத்தம் பண்ற மாதிரி கையும் சாணி போட சுத்தம் பண்ண வேண்டியதான். கைக்குன்னு சில இது உண்டு, அதான் சொல்ற சிருஷ்டி ஆச்சரியமான. இந்த கை இருக்குள்ளே இந்த இடத்துக்குன்னு சில பிரபாவங்கள் உண்டு, இதுக்கு வந்து சாணி எல்லாம் ஒன்றும் போட வேண்டாம், அது எப்பவுமே சுத்தமா இருக்கும். அதான் மகாத்மா காந்தி சொன்ன, மகாத்மா காந்தி சின்ன ஒரு கதை சொல்லிடுறேன். மகாத்மா காந்தி வெளிநாட்டுக்கு போயிருக்கும் போது அங்க வந்து விருந்தில் உட்காந்துட்டார். அப்ப வந்து ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுருந்தார், இவர் கையால் எடுத்து சாப்பிட்டார். அப்ப அவன் கேட்டான், இது என்ன நாகரிகமே இல்லாம இருக்கு, ஸ்பூனால் தானே சாப்பிடணும், கையால போய் எடுத்து சாப்பிடலாமா அப்படின்னா. மகாத்மா காந்தி சொன்னார், உன்னுடைய ஸ்பூனை வேற யாராவது உபயோகப்படுத்தலாம், அது எச்சலாகும், ஆனா என் கையை யாரும் உபயோகப்படுத்த முடியாது அப்படின்னு. அதுக்கு அசுத்தம் கலக்கும், இன்னொருத்தர் உபயோகப்படுத்தினா அது ஒரு தோஷம், தோட எச்சல்ங்கிறது இருக்கட்டும், அது ஒரு கேவலம் தானே. இன்னொருத்தருடைய வாய்ப்படுறதும் இல்லையோ, என் கை எனக்கு மாத்திரம்தான் உரிமையானது அப்படின்னு. அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் கொடுத்துருக்குற இந்த கையில எத்தனையோ பிரபாவம் பகவான் கொடுத்துருக்க. அப்படியாக பகவான் கிட்ட எந்த தோஷமும் ஒட்டாது அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். ஆக கங்கா நதி கீழே இருக்க பாபங்கள் கூட மெதுவா பகவான் கிட்ட வந்து சேர்ந்துருவோம். அதனால விதுரர் கிட்ட கேட்டார், நீர் எந்தெந்த ஊருக்கு போனார், எந்தெந்த தீர்த்தங்களை எல்லாம் தீர்த்தமாக்கினார் அப்படின்னு கேட்டார். விதுரர் அந்த கதையெல்லாம் சொன்னார். திருதராஷ்டிரம் கிட்ட வந்தார் விதுரர், என்ன இன்னும் உட்கார்ந்து இருக்கிறே, இன்னுமா வைராக்கியம் வரல, உங்க புத்திரர்கள் 100 பேர் போயிட்டார், உமக்கு சாதம் போடுறது யார் அப்படின்னு கேட்டார். பீமன் தான் சாதம் போடுறார். சரி, பீமனுக்கு நீர் என்ன போட்டேன், முதல்ல விஷம் தானே வச்சேன், பீமனுக்கு விஷம் வச்சேன், யுத்தம் முடிஞ்சு வரச்ச கூட பீமனை தொலைச்சுடலாம் பார்த்தார். பீமன் ஆலிங்கனம் பண்ணிட்டு அவன் அப்படியே தொலைச்சுடலாம் பார்க்கும்போது கிருஷ்ணன் தான் பீமன் அனுப்பாம பீமன் பொம்மையை முதல்ல அனுப்பிச்சுட்டான். அந்த பொம்மை பொடி பொடி ஆயிடுச்சு இவர் ஆளுங்க. அத்தனை ஆக்ரோஷம் உள்ளது. இப்ப அவன் தானே அந்த பிண்டத்தை போடுறான். உனக்கு விதை கேட்ட, உனக்கு பிண்டம் போடுறது யாருன்னு கேட்ட, உனக்கு பிண்டம் போடுறது யார்? இன்னும் இத்தனை ஆயும் ஒரு வைராக்கியம் வந்து பகவான் ஹரிய ஸ்மரிக்கணும் தோணலைன்னா நீ மனுஷன் கிடையாது அப்படின்னார். உடனே கிளம்பிட்டார். ஏவம் ராஜா விதுரேன அனுஜேன பிரஜா சக்ஷு போதிதா ஆஜமீடா. பிரஜா சக்ஷுன்னு பெயர். கண்ணில்லாதவனுக்கெல்லாம் இந்த காலத்துல கண் இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறான். மாற்றுத்திறனாளி அப்படின்னு தானே சொல்லுங்க. ஒண்ணு இல்லாட்டா இன்னொரு திறன் இருக்குமா? அது அந்த அப்பவே அப்படிதான், அந்த காலத்துல அப்படிதான் சொல்லுவோம். கிருதராட்டனுக்கு பிரஜா சக்ஷுன்னு பெயர். ஞானமே கண். அது இப்பதான் அந்த பெயர் சார்த்தமாச்சு. கிளம்பிட்டா வனத்துக்கு கிளம்பிட்டார். கூடவே காந்தாரியும் கிளம்பிட்டார். தர்மபுத்திரன் மறுநாள் காத்தால இருந்து பெரியப்பாவை காணுமேன்னு அழற. இந்த பெரியப்பா எங்க போயிருப்பாரோ தெரியல, நான் அவர் தானே நினைச்சுட்டு இருக்கேன், அவருக்காக தானே சேவனம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னார். நாரதர் வந்து சொன்னார், கவலைப்படாதீங்க, இன்னிலிருந்து 5வது நாள் ஒரு பிராணத்தியாகம் ஆகும். அவருக்கு காட்டுக்கு போயிருக்கேன், போக வேண்டிய இடத்துக்கு தான் போயிருக்கேன். அந்த காலத்துல கடைசியில காட்டுக்கு போவோம். யோகேன அந்தே தனுத்தீர்ந்தான். அதனால கவலைப்படாதுங்கோ அப்படின்னு நாரதர் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் தர்மபுத்திரர் பெரியப்பாவும் இல்லையே கஷ்டப்பட்டு இருக்கும்போது அர்ஜுனன் மெதுவா வரான். ஒரு நாள் அர்ஜுனனை காணுமேன்னு கால, அர்ஜுனன் வந்து துவாரகைக்கு போயிருந்தான். கிருஷ்ணனோட கொஞ்ச நாள் இருந்துட்டு வரணும்னு 7 மாசம் ஆச்சு. அதுக்கப்புறம் அர்ஜுனன் வரதை பார்த்து தர்மபுத்தரே பயந்து, அர்ஜுனா என்னப்பா இப்படி இருக்கியேன்னு வந்திருக்கிறது அர்ஜுனனே தெரியலையா. வந்து கை கூப்பினா, யாருன்னே தெரியலையேப்பா, நீ யாரு அண்ணா? என்ன தெரியலையா, நான் தான் அர்ஜுனன் வந்திருக்கேன் அப்படின்னா, ஏன் இப்படி ஒரு மாதிரி போயிட்டேன், இப்படி இழைச்சி துரும்பா இருக்கியே, முகத்துல ஒண்ணு சோபையே இல்லையே, அர்ஜுனன் தான் எப்பவும் துடிப்பா இருக்கிற ஒரு சுறுசுறுப்புக்கு ஒரு அடையாளம், என்ன ஆச்சு உனக்கு? நீ அங்க ஏதாவது அபராதம் பண்ணிட்டியா? யாராவது ஏதாவது சாபம் கொடுத்தாளா ரிஷிகள்லாம்? இல்ல பெரிய தோஷம் பண்ணி ஏதாவது தண்டனை வாங்கிட்டு இருக்கியா? இல்ல யாராவது ஒன்னு அவமரியாதை பண்ணிட்டாளா? கண்ணபனம் பேசினா கூட இவாளுக்கு தங்காது. ஏளனமா யாராவது பேசிட்டாளா? ஒன்ன ஏளனமா பேசுறது அது சகிக்க முடியாது. ஏளனம் தான் பேசுவான். அதுக்குள்ள வரைச்ச ஏளனம் அப்படின்னு திரும்பி போட்டவா அப்படின்னா ஏளனம். அப்புறம் என்ன கேட்டா, 7 ஏளனம் தான். 7 ஏளனம் ஆத்துக்கு வந்துட்டு வெளியில போங்க, எழுந்தருளனம் அப்படின்னு அர்த்தம். ராசிம தாண்டன் அழகா சொல்வார், ஏளனம் அப்படின்னா ஏளனம் இல்லாம இருந்தா வரேன் அப்படின்னு. நான் ஏளனம் பண்ணப்படுறேன், உன்னை யாராவது ஏளனம் பண்ணிட்டாளா அப்படின்னா, இல்லைன்னா மெதுவா விஷயத்த சொன்ன. அர்ஜுனன் புலம்பல்னு ஒண்ணு இருக்கு. வஞ்சிதோகம் மகாராஜா ஹரினா பந்து ரூபினா ஏனமே பகிர்த்தம் தேஜகம். ஏமாத்திட்டான். யாரை நம்பியிருந்தேனோ அவன் ஏமாத்திட்டான். கிருஷ்ணன் ஏமாத்திட்டு இந்த லோகத்தை விட்டு போயிட்டான். கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு போச்சு. எனக்கு என்னுடைய தேஜஸ் மொத்தத்துக்கும் காரணமானவன் கிருஷ்ணன் தான். அவன் இல்லைன்னா எனக்கு என்ன தேஜஸ் இருக்கு? அன்னைக்கு ஒரு நாள் துருபத ராஜ சபையில அஸ்திரத்தை அடிச்சு பாஞ்சாலியை கல்யாணம் பண்ணிட்டேன்னா கிருஷ்ணன் தான் காரணம். அன்னைக்கு துஷ்டர்களுடைய சபையில திரௌபதிக்கு வஸ்திரத்தை கொடுத்து காப்பாத்தினவன் யார்? கிருஷ்ணன் தானே. அந்த கதையெல்லாம் ஒண்ணு ஒன்னும் ஒரு ஸ்லோகத்துல சொல்றான். ஸ்பிருஷ்டம் விகீரிய பதயோ பதிதாஸ்ருமுக்யாஹ யத்தத் ஸ்த்ரியோ க்ருத ஹதே சவிமுக்த கேசாஹ. முதலே சொன்ன இல்லையா, மகாபாரதத்துல திரௌபதி ஒரு பாத்திரங்கிற மாதிரி திரௌபதியுடைய கூந்தல் ஒரு பாத்திரம், ஆச்சரியமான பாத்திரம். அந்த கூந்தலை பிடிச்சு இழுக்கிறான் துஷாசனம். அதனுடைய பெருமை தெரியல, அது தெய்வீகமானது. அது அவ கிருஷ்ணான்னு கிருஷ்ணனை நினைக்க, கிருஷ்ணன் என்ன பண்ணா, உன் கூந்தலை யார் பிடிச்சு இழுத்தாலும் அவ மனைவிகளை மொட்டை அடிக்கிறேன், மொத்த பேரையும் மொட்டை அடிக்கிறேன். ஹதேஷ விமுக்த கேசா. அந்த மாதிரி பாசுபதாஸ்திரம் நான் வாங்கிட்டு போது கிருஷ்ணனுடைய பிரபாவம், நான் யுத்தத்துல இத்தனை பேரை ஜெயிச்சேன் அப்படின்னா கிருஷ்ணனுடைய பிரபாவம், எல்லாமே கிருஷ்ணனுடைய பிரபாவம் தான், என்னுடையதுன்னு ஒன்றும் கிடையாது. ஒரு சமயம் யுத்தத்துல ஜெயத்ரசன் அவனை கொல்றதுக்காக மறுநாளுக்குள்ள ஜெயத்ரசன வதம் பண்றேன்னு பிரதிஜை பண்ணான் அர்ஜுனன். நாளை சாயங்காலத்துக்குள்ள ஜெயத்ரசன வதம் பண்றேன். காரணம் என்ன கேட்டா, அபிமன்யு கொன்றதுக்கு காரணம் வேற இப்படி சொல்லிட்டானே தவிர இந்த விஷயம் அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர்கள்லாம் ஜெயத்ரசன காப்பாத்துறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை இது பண்ணிட்டான். இவன் பிரதிஜை பண்ணிட்டு இவன் படுத்துட்டான் கிருஷ்ணன். அர்ஜுனன் தூங்கிட்டான், கிருஷ்ணன் பார்த்தான் என்னமோ ஒரு பிரதிஜை பண்ணிட்டு இவன் பாட்டுக்கு தூங்குறானே, இந்த பிரதிஜையை சரி பண்றதுக்கு நாளைக்கு என்னங்கிறது யோசிக்க வேண்டாமோ, ஜெயத்ரதனை கொல்றதுக்கு நம்ம கிட்ட வந்து நான் இந்த மாதிரி ஒரு பிரதிஜை பண்ணிட்டேன், ஜெயத்ரதனை கொல்றதுக்கு என்ன உபாயம் அப்படின்னு எங்கிட்ட வந்து கேட்க வேண்டாமோ, தம்பாட்ட பிரதிஜை பண்ணிட்டு படுத்துட்டான் கிருஷ்ணன் தூங்கல, ஏன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். அப்புறம் மெதுவா ராத்திரி ஒரு கனவு ஒண்ணு வந்தது அர்ஜுனுக்கு. அந்த கனவுல அவன் இங்கிருந்து கிளம்பி கைலாச லோகம் போறான், கூட கிருஷ்ணன் அழிச்சுட்டு போறான். அர்ஜுனா வா வா போலாம் அப்படின்னு அர்ஜுனை கூட்டிட்டு நேர போக கைலாச லோகத்துல பரமசிவன் இருக்க, அங்க சிவன் நீங்களே எங்க இங்க வந்தப்போ அப்படின்னு கேட்கற. ஐயோ நீங்க நரநாராயணாச்சே, நீங்க எதுக்கு இங்க வந்தோம், நீங்க இங்க வர வேண்டாமே, சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே, எதுக்காக இங்க வந்தோம் அப்படின்னு கேட்கற. ஒண்ணுமில்ல கிருஷ்ணன் சொல்ற, ஒண்ணுமில்ல இவன் நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு, ஜெயத்ரசன வதம் பண்ணி ஆகணும், அதுக்காக இவனுக்கு நல்ல அஸ்திரங்கள் எல்லாம் வேணும். நான் தான் ஏற்கனவே அர்ஜுனன் என்னை குறிச்சு தபஸ் பண்ண அவனுக்கு பாசுபதாஸ்திரம் உட்பட பல அஸ்திரங்கள்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்கேனே அப்படின்னு. அது கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் மறக்கக்கூடாது, எல்லாம் நன்னா காரியகரமாக சித்தி கொடுக்கணும். இப்போ அந்த அஸ்திரங்கள் எல்லாம் அது கொடுத்த நீர் தான் அதுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா, அதனால என்ன கட்டாயம் நாளைக்கு நடக்கிறது, அர்ஜுனனுக்கு சகல அஸ்திர சாமர்த்தியங்களும் வந்துடுறது. நீங்க சொன்னா நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு கிருஷ்ணன் கிட்ட, இதுக்காக நீ இவ்வளவு தூரம் வர வேண்டாமே, அங்கிருந்தே இந்த கண்காணிச்சா போறேன், நானே எல்லாத்தையும் பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லச்ச அது திரும்பி வந்து. இது அர்ஜுனுடைய சொப்பனம். இது மறுநாள் காலத்தால தர்மபுத்திரம் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. காலகட்டம் அர்ஜுனுக்கு முன்னாடி இருந்து அரகுற தூக்கத்துல அர்ஜுன் பாட்டுக்கு இப்படி பிரதிஜை பண்ணிட்டா இந்த பிரதிஜையை நிறைவேறலாம் வச்சுக்கோங்க, அவன் பிராணத்தை வேணும். அதனால அர்ஜுன் என்ன பண்ண போறானோ தெரியலையே அப்படின்னு கவலையோட உட்காந்து இருக்காள். அப்போ அர்ஜுனன் இருந்து பிரசன்னமாக அங்க வந்து ஜெயம் ஜெயம் வெற்றி வெற்றி, நீங்க நம்ம சுலபமா ஜெயிச்சு விடலாம் அப்படின்னு அங்க வந்துருக்கோம். என்ன அர்ஜுனா நாங்களாம் கவலைப்பட்டு இருக்கோமே அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத கிருஷ்ணன் என்ன போய் ஐசியூ போயிட்டு வந்தானே உங்களுக்கு தெரியாத அப்படின்னா, இல்ல சொப்பனம் அப்படின்னா, சொப்பனமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் சொப்பனம் சத்தியம் தானே, பகவான் காமிச்ச அந்த சொப்பனத்தினாலே ஒரு புத்துணர்ச்சி அர்ஜுனனுக்கு வந்திருக்கு இல்லையா. அதனாலே அவன் ஜெயத்ரசன பின்னாடி வதம் பண்ணான், அவன் அன்னைக்கு சிலைக்கல, ஆனா பின்னாடி பகவானுடைய அனுகிரகத்தினாலே வதம் பண்ணி அர்ஜுனன் சொல்றதெல்லாம் பழைய கதையெல்லாம் சொல்லி அந்த கிருஷ்ணன் இப்ப இல்லையேன்னு கஷ்டப்பட்டான். இனிமே கிருஷ்ணன் இல்லாத இடத்துல ராமனும் இருக்க வேண்டாம்னு பாண்டவர்கள் முடிவு பண்ணி ஒத்து ஒத்தராக அவர்கள்லாம் கிளம்புறான். பாண்டவ வனாரோகண பருவம் அப்படின்னு ஒரு பருவம், பாண்டவ சொர்க்காரோகண பருவம்னு ஒரு பருவம் இருக்கு மகாபாரதம், அதுக்கு தனி பலன் இருக்கு. திரௌபதியும் இவாளோட கூட போக, குந்தி மாதாவும் கூட வர, இவர்கள் ஒருத்தர் ஒருத்தரும் பிராணத்தியாகம் பண்றது ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் பரீட்சித்து மகாராஜனுக்கு அபிஷேகம் பண்றான். இந்த குழந்தை வளரும்போதே நல்ல பரம பாகவதனாக கிருஷ்ணனுடைய கதையெல்லாம் கேட்டு வளர்ந்துருக்கு. பிறக்கும் போதே கிருஷ்ணனை பார்த்துட்டே பிறந்த குழந்தை, வளரும்போது கிருஷ்ண கதைகள்லாம் கேட்டு வளர்ந்துருக்கு. சின்ன வயசுல அது பிறந்த உடனேயே அந்த குழந்தை என்ன பண்ணித்தான், எல்லாரும் வந்து பாக்குறா இல்லையா பக்கத்துல இருப்பாள்லாம், அவளை பார்த்து பயந்து போய் ஆட ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொன்று அழுது மொத்த பேரு, யாரை பார்த்தாலும் அழருது. இது ஏன் யாரை பார்த்தாலும் அழருது அப்படின்னு கேட்டா, ஒண்ணும் இல்லை அது அம்மா வயத்துல இருக்கும்போது கிருஷ்ணனை பார்த்துட்டு இருந்தது, இப்ப வெளியில வந்த உடனே மத்த பேரை பார்த்தா பூச்சாண்டியா இருக்கா எல்லாரும், கிருஷ்ண மாதிரி இருந்தா பரவாயில்ல, அதனால அதை பார்த்தா அழாம என்ன பண்ணுது குழந்தை. அப்ப அதுக்கு என்னதான் பண்றதுன்னா, கிருஷ்ணனுடைய பொம்மை பண்ணி அந்த குழந்தை கையில கொடுத்துருங்கோ, அப்பதான் அது அழுகையை நிறுத்தும் அப்படின்னா. அன்னைக்குதான் அந்த குழந்தைகளுக்கு கிருஷ்ண பொம்மை பண்ணி கொடுக்கறதுன்னு அன்னைக்குதான் ஆரம்பம், பரீட்சித்துக்கிட்ட இருந்தா ஆரம்பம். சின்ன குழந்தையா இருந்தா முதல்ல கிருஷ்ண பொம்மை பண்ணி கொண்டு போவா இல்லையா, மரப்பாச்சி கொண்டு போவா, இல்லடா மண்ணில் வந்து அழகா கிருஷ்ணன் தவிர பொம்மை கொண்டு போவா, அது அதுக்கு தான் அப்பதான் ஆரம்பம். அந்த பொம்மையை பார்த்தா சிரிக்குமா, வேற யாரை பார்த்தாலும் அழுமா, அதை வச்சு அப்படியே வளர்ந்த குழந்தை அது. அப்புறம் பல கதைகள், யுத்தத்தில் நடந்த கதைகள்லாம் சொல்ல அதை கேட்டு இப்படியே வளர்ந்து அவருக்கு சக்கரவர்த்தி அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணா, ததப்பரீட்சிதே த்விஜவர்ய சிக்ஷயா மகீம் மகாபாகவதஹா சசாச. பரம பாகவதனா இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணான். மந்திரிகள் நிறைய பேரை நியமனம் பண்ற மாதிரி அறநிலையத்துறை அப்படின்னு போட்டு அதுல ஒரு 8-10 பேரை நியமனம் பண்ணியிருப்பான். அவ என்ன சொல்றானோ அதை தான் கேட்பான். அறநிலையத்துறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த காலத்துல. என்ன தர்மத்தை எடுத்து சொல்லணும் ராஜாவுக்காக, அதுக்காக வச்சிருக்கா. தசரதர் வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்போதே 8 பேர் வச்சிருந்தாங்க அறநிலையத்துறை, மகரிஷிகள் எல்லாரும். 8 மகரிஷிகளை ராஜ்யத்தில் கூட்டு உட்காந்து வச்சிருக்காங்க. வசிஷ்டோ வாமதேவச்ச ஜாபாலிஹி அத காசியபஹ காத்யாயனஹ சுயஜ்ஜஸ்ச கௌதமஹ விஜயஹ அப்படின்னு. அந்த மாதிரி விஜவரிய சிக்ஷையா நல்ல ரிஷிகள், நல்ல பிராமணர்கள்லாம் அரண்மனைத்துறையில் உட்காந்து வச்சு நீங்களாம் சொல்லுங்கோ அப்படின்னு. ஆச்சரியமா ராஜ்யபுர வண்ணம் நிறைய அஸ்வமேத யாகம் பண்ணார். ஒரு நாள் இப்படி ராஜ்யத்தில் வெளியில கிளம்பி போறான், ஜனங்கள்லாம் சௌக்கியமா இருக்காளா இல்லையா அப்படின்னு பாக்கிறதுக்காக மார்வேஷத்துல ராஜாக்கள்லாம் அப்படியே போவா. எங்க போனாலும் எல்லாரும் கிருஷ்ணனுடைய பிரபாவம் தான் சொல்லிட்டு இருக்கான். கிருஷ்ணன் எப்படி யுத்தத்துல காப்பாத்தினா, கிருஷ்ணனுடைய லீலைகள் என்ன, இதுதான் ஊர் முழுக்க பேச்சு. அதை கேட்டு இவனுக்கும் ரொம்ப ஆனந்தம், கிருஷ்ணராஜ்யம் நடக்கிறதா ரொம்ப சந்தோஷம். இப்பவும் ஜனங்கள் கிருஷ்ணனை மறக்கலையோ இல்லையோ, அதான் கிருஷ்ணராஜ்யம். ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசதி அப்படிங்கிற. ராமராஜ்யத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, ஜனங்கள்ல ராமனை தான் பேசுவான், வேற யாரையும் பேச மாட்டான். ராமனுமே நித்தியம் பார்க்கறா, ராமன் இது பண்றாரு அது பண்றாரா இருக்கட்டும், ராமோ ராமோ ராமஹா இது அதுதான் பேசிட்டு இருக்கான். அந்த மாதிரி கிருஷ்ணனை பத்தி தான் பேசிட்டு இருக்கானா, அப்ப இது கிருஷ்ணராஜ்யம். இப்ப கிருஷ்ணராஜ்யம் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அந்த காட்டில் ஒன்னு நமக்கு க்ஷேமம் எதுவும் இல்லை அப்படின்னு ஆனந்தமா பார்த்துட்டு இருக்கான். ஒரு சமயம் இவன் இப்படி திக்விஜயமாக போய் அங்கங்க எல்லா இடத்துலையும் ஜனங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கோரமான காட்சியை பார்த்தா, ஒரு பசுமாடு ஒரு காளமாடு இந்த போட்டு அடிச்சுட்டு இருக்கான். ஒருத்தன் பார்க்கறதுக்கே மகா கோரமா இருக்கான், குரூரத்தை தெரியுது. கையில கடி வச்சுட்டு இந்த பசுமாட்டை அடிச்சுட்டு இருக்கான், இந்த காலமாட்டையும் அடிச்சுட்டு இருக்கான். அதெல்லாம் கண்ணில் ஜலமூட்டை எழுதிட்டு இருக்கு, மாமான்னு கத்தின்னு இருக்கு. இதை பார்த்து பரீட்சத்துக்கு ரொம்ப கஷ்டமாயி நேரம் முன்னாடி போய் அவனை கொண்டுடுறது அப்படிங்கிறதுக்காக முன்னாடி போய் நிற்கிறான். யார் வந்து இந்த தெய்வமா இத்தனை தெய்வமா அதர்மம் பண்ண ஆரம்பிக்கிறது? கிருஷ்ணனுடைய ராஜ்யம் முடிஞ்சு போயிடுது, அர்ஜுனுடைய ராஜ்யம் முடிஞ்சு போயிடுதுன்னு யார் நினைச்சுட்டு இருக்கா? இன்னும் கிருஷ்ண ராஜ்யம் தான் இங்க நடந்துட்டு இருக்குன்னு புரியாம யார் இந்த காரியம் பண்றா, அவளை ஓய்ச்சேனா பார் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுக்கிற மது அதுகிட்ட கேட்கறான், ஏமா போட்டு அடிச்சுட்டு இருக்கான், உன் அடிக்கிறானே என்ன காரணம், உமக்கு இந்த ஹிம்சை வர்றதுக்கு என்ன காரணம்னு மாட்டுக்கிட்டே கேட்கறான். இந்த காலமாட்டு சொல்றது என்ன காரணம் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? சில பேர் என்ன சொல்றா, கர்மம் தான் காரணம்ங்கிற, சில பேர் தெய்வம் தான் காரணம் அப்படிங்கிறா. மனுஷன் அப்படித்தானே, நான் பண்ண பாவம் நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற. சில பேர் இன்னொருத்தர் சொல்றா, அவர் தான் இப்படி படுத்துறாரு அப்படின்னு. சில பேர் தெய்வத்தை சொல்றா, என்ன காரணம் அப்படின்னா, ஆமா தெய்வம் என்ன இந்த வழி வச்சிருக்கு நான் என்ன பண்றது அப்படிங்கிறா. இப்ப நான் என்ன சொல்வேன், தர்மம் சொல்வேனா கர்மம் சொல்வேனா தெய்வம் சொல்வேனா எதை சொல்வேன் அப்படின்ட்டு உடனே பரீட்சித்து சொன்னார். இப்ப புரிஞ்செடுத்து, நீ காலமாடு இல்ல, நீ தர்மம், தர்ம தேவன் நீ. இது பசுமாடு இல்ல, பூமி. தர்மம் பிரவீசி தர்மஜா தர்மோசி விஷரூபதிருகம். எப்படி இவ்வளவு தர்மம் பேசுறியோ நீதான் தர்ம தேவத்தையா இருக்கணும். உங்களை படுத்தவன் இருக்கான்னு கலிபுருஷன். இனிமே நீங்க தர்மம் இருக்கக்கூடாதுன்னு ஓட ஓட விரட்டுறதுக்காக இத்தனை படவாடு படுத்த நான் விடமாட்டேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்து அவனை சிரச்சேதம் பண்றதுக்கு ஆரம்பிக்கும் போது அந்த கலிபுருஷன் கீழ் விழுந்து சரணாகதி பண்ணியான். என்ன காப்பாத்தணும் மகாராஜா சக்கரவர்த்தி, எல்லாரையும் காப்பாத்துறவர், என்ன காப்பாத்தணும் அப்படின்னா, நவை குடாகேசயசோதரானாம் பத்தாஞ்சலேர்மை பயமஸ்தி கஞ்சிதே நவர்த்தித்தவ்யம் பவதா கதஞ்சன க்ஷேத்ரே மதீயே த்வம் அதர்ம பந்துஹு. பரீட்சித் மகாராஜா என்ன பண்ணா, ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ராஜ்யத்துல யார் வந்து சரணாகதி பண்றாலும் அவனுக்கு அபயம் தவிர வேற கிடையாது. கொல்லணும்ல அவனை, கொல்லனை கத்தி உள்ள போட்டான். எப்படி நீ சரணாகதி பண்ணிட்டியோ, கைய கூப்பிட்டியோ, அப்ப கட்டாயம் அபயம்தான். ஏன்னா சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் ரஜ அப்படின்னு சொல்லி நான் அபயம் கொடுக்கறேன்னு சொன்ன ஒருத்தன் அவனுடைய பேர்ல ராஜ்யம் நடக்குது. அப்ப யாரா இருந்தாலும் சரி, சரணாகதி பண்ணா காப்பாத்தணுங்கிறது பகவானுடைய தர்மம் மாத்திரம் இல்ல, மனுஷாளுக்கு அது தெரியும். தஸ்மாதபி வஜ்யம் பிரபன்னம் ந பிரதி பிரயச்சந்தி. யாரா இருந்தாலும் பிரபன்னனா இருந்தான்னா அவனை கைவிடக்கூடாது, அவனுக்கு அபயம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது மனுஷ தர்மம். அருகி பிராணான் பரித்தியஜ ரட்சிதவியா கிருதாத்மா. சத்ருவே ஆனாலும் சரி அவனை காப்பாத்தியாகணும். அவனை காப்பாத்தினா நம்மளுடைய பிராணனுக்கே ஆபத்து வருமா இருந்தாலும் சரி அவனை காப்பாத்த. சரணாகத பரித்ராணம் அப்படிங்கிறது உயர்ந்த ஒரு தர்மம். அத ராஜா பண்ணாம வேற யார் பண்ண முடியும்? அதுவும் கிருஷ்ணனுடைய பெயரை சொல்லிட்டு இருக்கிற ராஜ்யத்தில் இல்லாமல் வேற எங்க இருக்கும்? அதனால அபயம் கொடுத்துட்டான். சரி எழுந்துரு. ஆனால் ஒரு விஷயம், நவர்த்திகவ்யம் பவதா கதஞ்சன என் ராஜ்யத்தில் இருக்க நீ போயிடு. கலி புருஷனுக்கு என் ராஜ்யத்தில் இடம் கிடையாது. நான் எங்க போவேன்? மறுபடியும் சரணாகதி ஏதாவது ஒரு மூலையில இடம் கொடுத்துருவோம். உங்க ராஜ்யம் முழுக்க எனக்கு வேண்டாம், ஒரு மூலையில கொடுத்தங்கள்னா நான் அந்த இடத்துல ஓரமா இருந்துட்டு போறேன், நான் யாரையும் பெரிய அளவில் ஹிம்சை பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் பரீட்சித்து சொன்ன. சரி அப்படியானால் ஒரு நாலு இடம் ஒதுக்குறேன், நாலு மூலை இருக்கையும் நாலு மூலை மாதிரி நாலு இடம் உனக்கு ஒதுக்குறேன், அங்க நீ ஒதுங்கி இருக்கணும், வெளியில வரக்கூடாது. க்ஷேத்ரே மதீயே த்வம் அதர்ம பந்துஹு. நீ வந்தா பெரிய ஆபத்து. ஜூதம் பானம் ஸ்திரியா சூனா. எங்க ஜூதம் இருக்கோ, சூதாட்டம் இருக்கோ அங்க இருந்துக்கோ. எங்க மத்தியபானம் இருக்கோ, கல்லு குடிக்கிறது இருக்கோ அந்த இடத்துல இருந்துக்கோ. எங்க துஷ்ட ஸ்திரீகள் விலை மாதர்கள் இருக்காளோ அங்க இருந்துக்கோ. எங்க ஹிம்சை இருக்கோ, தேவையில்லாமல் மிருகங்களை ஹிம்சை பண்றது பசுவதும் மாதிரி அந்த இடத்துல இருந்துக்கோ. இந்த நாலு இடத்துல கலிபுருஷனுடைய ஆட்சி, வேற எங்கேயும் நீ வரக்கூடாது அப்படின்னு சொன்னான். புனச்சயாச்சமான ஜாத்தரூபம் அதாத் பிரபு. நாலு வாங்கிட்டு போலாம் மதியம், நீ ஒரு இடம் போட்டு கொடுங்களேனா, நாலு வாங்கி ஒரே ஒரு இடம் போட்டு கொடுங்க அப்படின்னு. சரின்னு அஞ்சாவது ஜாத்தரூபம் ஸ்வர்ணம். தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமான பைசா எங்க இருக்கோ அங்க இருக்கும். கணக்கு இல்லாத பைசா இருந்தா அங்க கலிதான் இருக்கும். எங்க கணக்குக்கு மேல அதிகப்படியா பைசா இருக்கோ அங்க வதம் இருக்கும், அங்க கொலம் இருக்கும், என்ன வேணாலும் இருக்கும். சகல விதமான அதர்மங்களும் அங்க நடக்குங்கிறத நம்ம பார்த்து தானே இருக்கும். அதனால அந்த இடத்துல இருந்துக்கோனா அஞ்சு இடமா கொடுத்தான். சரின்ட்டு போயிட்டான் கலிபுருஷனும் பரீட்சித்து மகாராஜன். இந்த அஞ்சும் தன் ராஜ்யத்தில் இல்லாம பார்த்துக்கிறான். இந்த அஞ்சுக்கும் சட்டம் போட்டுட்டான். யாரும் சூது விளையாடக்கூடாது, மத்தியமானங்கிறது கிடையாது, அளவுக்கு அதிகமா பைசாவெல்லாம் சேர்க்கக்கூடாது, எல்லாம் டாக்ஸ் நிறைய கட்டி ஆகணும் அப்படின்னு மொத்த பேர் அந்த காலத்திலே உண்டு. ஆறுல ஒரு பங்கு டாக்ஸா அந்த காலத்தில். வரி வாங்குறதுங்கிறது புதுசு கிடையாது, அது தர்மம். அது இப்பெல்லாம் நிறைய பேர் என்ன சொல்றோம் கேட்டா அந்நியாயமா இன்கம் டாக்ஸ் போடுது. அது அந்நியாயம் கிடையாது, அது கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும், ராஜாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது பெரிய தர்மம். நம்ம கொடுக்கறது இல்லையா? ரிஷிகள் எல்லாம் அவளுடைய தபஸ்ல ஆறுல ஒரு பங்கு ராஜாக்களுக்கு கொடுக்குறாங்க. பலிஷத்வாக மாசிரித்தியா ராஜாக்கள் என்ன பண்ணுவா கேட்டா அந்த ஆறுல ஒரு பங்கு இருக்கும் இல்லையோ அதை வாங்கி அதை ஒண்ணுக்கு நூறு அவ திருப்பி கொடுக்கறாளா மேகம் மாதிரி. தர்மம் அழகா எழுதியிருக்கான். அந்த வாங்கிக்கணும், வாங்கிட்டு திருப்பி கொடுக்கச்ச பத்து மடங்கு திருப்பி கொடுக்கணும். மேக ஜலம் எப்படி சமுத்திர ஜலத்தை எடுத்துட்டு நல்ல ஜலமா கொடுக்கறதோ அந்த மாதிரி இதை வாங்கிட்டு அவன் நல்லதா கொடுக்கணும். ரிஷிகள்லாம் என்ன கேட்டானா என் மதியா பிரஜாஸ்தத்ர ஹேதுஹு துவர்பிரம்மவர்ச்சசம் அப்படிங்கிறார் திலீப மகாராஜன் சொல்ற. ராஜ்யத்தில் எல்லாரும் சௌக்கியமா அப்படின்னு கேட்டா நீர் இங்க காட்டுல தபஸ் பண்றபடினாலே நாங்கள் சௌக்கியம். ஏன்னா உங்களுடைய தபஸ்ல ஆறு ஒரு பங்கு எங்களுக்கு வருது இல்லையோ அதனால சௌக்கியமா இருக்கும் அப்படிங்க. அதனால இப்படி எல்லாத்தையும் அழகா பரீட்சித் மகாராஜன் பார்த்துனது உத்தமமான ரீதியில ராஜ்ய பரிபாலனம் அப்படின்னு அழகா பண்ணிட்டு இருக்கான். கலிபுருஷனை ஜெயிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம், யாரும் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு கலியனுடைய தாண்டவம் இருக்கும் இல்லையோ காலம் கெட்டு போச்சுங்க. கலியை ஜெயிச்சவர் நம்மாழ்வார், கலியை ஜெயிச்சவன் பரீட்சித் மகாராஜ். நம்மாழ்வார் எப்படி ஜெயிச்சார் அப்படின்னா, அவர் பிறக்கும் போதே அவர் ஞானவானாக அவதாரம் பண்ணப்பட்டதுனால, உடனேயே அவர் யோகத்தில் இருந்தபடினால கலி அவருக்கு கிடையாது. அதுக்கப்புறம் அவர் திருவாய்மொழி உபதேசம் பண்ணார், அதை நிறைய பேர் கேட்டு இருந்தா இல்லையா. அப்ப இந்த திருவாய்மொழியே லோகம் மொத்தமும் பரவித்துனா அப்ப என்ன அப்படின்னா, பொலிக பொலிக பொலிக போயிற்று வள்ளியிருச்சாவும் கலியும் கெடும் கண்டு கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசைப்பாடி ஆடி உழுதர கண்டோம் அப்படிங்கிற. எங்க பகவான் நாம கீர்த்தனம் இருக்கோ, பகவத் சேவைகள்லாம் இருக்கோ, அங்க கலி கட்டு போறோம். ஆனா கலி கட்டு, கலி நம்மளை கெடுத்துருவோம், ஆனா இப்ப கலி கட்டு போயிடுவாங்க இந்த இடத்துல. என்ன கலியும் கெடும் அப்படின்னு திருவாய்மொழி பிரச்சாரம் இருந்தா போடும், கலி புருஷன் இருக்க மாட்டான் அப்படின்னு. அதை ஜெயிக்கிறதுக்கு வழி காமிச்சவர் நம்மால், அதை ஜெயிக்கிறதுக்கு வழி காமிச்சவர் சுவாமி தேசிகன். வேற என்ன பண்ணு கேட்டா, பகவத் ராமானுஜர் வந்து அவருடைய அந்திம காலத்துல திருநோவில் இருக்கும்போது அப்ப வந்து கலிபுருஷன் வந்தான். ராமானுஜர் கிட்ட கேட்டான், இத்தனை நாள் வந்து நீர் வைஷ்ணவ தர்மங்களை எல்லாம் பரப்பினீர், அப்ப எனக்கு வந்து சான்ஸ் குறைஞ்சு போச்சு, இப்ப நீங்க திருநாட்டுக்கு போகிறீர்களையும் இனிமே என்னுடைய ஆட்சி தான், இனி நீர் உம்முடைய தரிசனத்தை வந்து நீர் ஸ்தாபனம் பண்றேங்கிறார். எத்தனை நாள் உங்க தரிசனம் நிக்க போறது நான் பாக்கிறேன், இது எத்தனை நாள் தான் இருக்கு இந்த கலிகாலத்துல தரிசனம், ராமானுஜ தரிசனங்கிறது எத்தனை நாள் நிற்கும், அது நானும் பார்க்கறேன், உங்க தரிசனம் எத்தனை நாள் நிற்க போகுது நானும் பார்க்க தானே போறேன் அப்படின்னு சிரிச்சா. அப்ப சுவாமி ராமானுஜர் அருள் செய்தார், அப்பா இது என்னுடைய தரிசனம் இல்லை, இது பகவானுடைய தரிசனம், அதனால இதை எப்படி காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியும், அதை பத்தி நானே கவலைப்படலைங்கும் போது நீ ஏன் கவலைப்படல, கவலைப்பட வேண்டியவர் நான் தானே, நானே பெருமாள் பார்த்துக்கிறேன்னு தானே பேசாம இருக்கேன், அதனால நீ கலிபுருஷன் வந்தியானா உன்னை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அந்த பகவானுக்கு தெரியும், அதனால நீ கவலைப்படாதே அப்படின்னா. ஆனாலும் அதுக்கப்புறமும் இந்த கலிபுருஷனுடைய நடமாட்டம் ரொம்ப வரைச்ச. அப்ப கலியுக தெய்வம் அப்படிங்கிறவர் திருவேங்கடமுடையார் தானே, கலவு வெங்கடநாயகா அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், அன்னைக்கு பகவத் ராமானுஜர் சொன்னபடினாலே நாம தான் இனிமே இந்த தரிசனத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவரே வந்து அவதாரம் பண்ணார் வேதாந்த தேசிகனாக. வேதத்துக்கு ஒரு மதிப்பு கிடையாது, ஸ்மிருதிகளுக்கு ஒரு மதிப்பு கிடையாது, வர்ணாஸ்கிரம தர்மங்களுக்கு ஒரு மதிப்பு கிடையாது அப்படின்னு அங்கங்க போய் மாயாபாதே சமோதே கலி கலுஷவசாது சூன்யவாதே விவாதே அப்படின்னு இருக்கும்போது சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணி வேதத்தையும் வர்ணாசிரம தர்மங்களையும் வைஷ்ணவ தர்மங்களான சமாசேனம் பரநியாசம் முதலானதையும் எல்லாத்தையும் காப்பாற்றி கொடுத்தார் திருவேங்கடமுடையான அவதாரம். இந்த மாதிரி சில பேர் தான் கலியை ஜெயிக்கிறார். பரீட்சித் மகாராஜன் பரமபாகவதனாக இருந்தபடினால அவன் ராஜ்யத்தில் கலியனுடைய நடமாட்டம் இல்லாத பார்த்துட்டான். தர்மபுத்திரர் போனப்புறம் கலிபுருஷன் சந்தோஷப்பட்டான்னு வருது. தர்மபுத்திரர் அப்படி போனாரே காட்டுக்கு போறச்சே கலிபுருஷன் வந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷம், அப்பா இவர் போயிட்டாருமே நம்ம வந்துடலாம். அதான் இப்ப இனிமே அது நடக்கல, சரி கொஞ்சம் அடங்கி இருக்கலாம் அப்படின்னு அடங்கி இருக்கான். பரீட்சித் மகாராஜன் இப்படியே இருந்தவன் ஒரு நாள் காட்டுல வேட்டையாட போனான். ரொம்ப ரொம்ப தூரம் காட்டுல அலைஞ்சு பக்கத்தில் எதுவும் பழம்லாம் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்கல, நல்ல உச்சி வெயில் ஆகிடுச்சு, தீர்த்தம் கூட இல்லை, ஒரே தாகமா இருந்தது. வேட்டையாடுறது அப்படிங்கிறது ராஜாக்களுக்கு ஒரு தர்மம். அந்த காலத்தில் இந்த கிராமங்கள் மனுஷர்கள் வாழற இடமெல்லாம் காட்டை ஒட்டி தான் இருக்கும், அதனால காட்டிலே இந்த மிருகங்கள்லாம் உள்ளுக்குள்ள வந்துடும், அது வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த மிருகங்களையெல்லாம் ஓட்டணும், இது ராஜாவுக்கு பொறுப்பு, இந்த மிருகங்கள்லாம் வருது அப்படின்னு சொன்னான்னா உடனே அவள் வந்து குதிரையில் ஏறி போய் சைன்யத்தோடு போய் அந்த மிருகங்களையெல்லாம் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தள்ளி நின்னா ஓட்டி தள்ளிடணும். அப்படி இல்லாட்டா நான் நம்மளுடைய கிராமத்துக்குள்ள வந்துருத்துனா ஆணைகள் புகுந்து அட்டகாசம் அப்படின்னு பேப்பரில் வருது இல்லையா, நகரத்துக்குள்ள ஆணைகள் புகுந்து அட்டகாசம் அப்படின்னு வருது. உண்மையில் என்ன கேட்டோம்னா இவன் காட்டுக்குள்ளே போயிட்டான், இதுதான் பெரிய கஷ்டம், இவன் வந்து காட்டு யானைக்கு அந்த பாவம் ஆகாரம் வழி இல்லை, காட்டெல்லாம் அழிச்சு உள்ள போயிட்டு இருக்கான, அதனால அங்க தீர்த்தம் கிடையாது, அந்த ஆகாரம் கிடையாது, அதனால வேற வழி இல்லாம ஆணையும் புலியும் உள்ளுக்குள்ள வருது. ஆனா இவன் பேப்பர்ல இப்படி போட்டுருக்கான், யானைக்கு கிழக்க அவர் பேப்பர் இருந்து வச்சுக்கோ, அது போடும் காட்டுக்குள் மனிதர்கள் பூந்து அட்டகாசம் அப்படின்னு போடும். அது நடந்துருக்கு. ஆனா ராஜாக்கள் என்ன பண்ணுவா, பொறுப்பா என்ன பண்றாங்க கேட்டா, இது காட்டுல மிருகங்கள் இருக்கிறத நாம வந்து உபதிரவப்படுத்தக்கூடாது, அதனால மனுஷர்கள் இருக்கிற இடத்துல மனுஷர்கள் இருக்கணும், மிருகங்கள் இருக்கிற இடத்துல மிருகங்கள் இருக்கணும், அப்படிதானே நியாயம். அதனால அவர்கள் என்ன பண்றாங்கட்டா, வேட்டையாடுறதுங்கிற பேர்ல போய் அதெல்லாம் வேகமாக உரட்டி விட்டுருவா எல்லாத்தையும், இல்ல போ தூர தூர விரட்டி விட்டுரும். சில துஷ்ட மிருகங்கள் அதுல கொண்டாலும் தப்பு கிடையாது அப்படிங்கறதுக்காக கொல்லுவான். இப்படிதான் சைன்யத்தோட அவன் பரீட்சித் மகாராஜா போய் எல்லாத்தையும் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, அன்னைக்கு ஏதோ உன்னுடைய போராத காலம், ஒரே பசியும் ஒரே தாகவுமாக இருந்தது. அவன் வந்து பக்கத்தில் அங்கே ஒரு ஆசிரமம் இருக்குச்ச, ரிஷியருடைய ஆசிரமம் இருக்குச்ச, நேராக அங்கே போய் உள்ளுக்குள்ள போய் இங்கே ஏதாவது தீர்த்தமாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா, அவர் தபஸ்ல இருக்க இவன் வந்ததை கவனிக்கலை. கேட்டான், ஏதாவது தீர்த்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டான். அவர் காதல வேழ, மனசு காதல இருந்தாதானே காதல சொல்றது விழும். மனசு எங்க இருக்குங்கிறது ரொம்ப முக்கியங்கிற, நம்ம மனசு எந்த இந்திரியத்தோட சேர்றதோ அந்த இந்திரியம் தான் வேலை செய்யும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, மனசு காதல இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, வேற எங்கேயாவது மனசு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்ப இங்க பாகவதத்திலேயே உட்காந்துருந்தா கூட சொல்றது எதுவும் காதல விழாது. அப்புறம் திடீர்னு கண்மிச்சு அதுக்குள்ளேயே எட்டாயிடுத்து, இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. அப்போ இவர் மனசு காதல் இல்ல, என்ன சத்தம் கேட்கணும்னோ யார் வந்திருக்கா பார்க்கணும்னோ இவர் மனசு இல்ல, மனசுல பகவான் இருக்க, அதனால இவர் கண்ண முடிந்து பகவானே நினைச்சுட்டு இருக்க படினால, இவர் காதல் யார் என்ன சொல்றதோ எதுவும் எதுவும் விழாது படினால இவர் பேசாம இருக்கச்சேன். மகாராஜாவுக்கு ஒரு கோபம் வந்துருச்சு, அலர்த்த திருண பூமியாதி, என்ன அந்நியாயமா இருக்கு, வந்திருக்கிறோம் வாங்க கூட சொல்லலையே, வந்திருக்கோட உட்காரு கூட சொல்லலையே, ஒரு தீர்த்தம் கேட்டா கூட கொடுக்கலையே, பெரிய கஷ்டம். ஒரு ராஜாவுக்கு எப்படி இருக்கணும் பார்க்கணும், நான் நமக்கே கஷ்டமா இருக்கு, நாமளே என்ன பண்றோம்னா நான் வாத்த போனேன் வாங்க கூட சொல்லல அப்படின்னு அதை பத்தி பெருசா புராணம் படிக்கிறது. அங்க போனா உள்ள கூட்டு வச்சு ஒரு காஃபியாவது கொடுக்கணும் இல்லையோ, கொடுக்கல, சரி கொடுக்கல, என்ன அதனால இது ஒரு பெரிய விஷயம், மரியாதை இல்லை அப்படின்னு சாதாரண பாமர மனுஷால் நமக்கே தோணும் போது, அவன் சக்கரவர்த்தி ஆனபடினால என்ன வந்து மதிக்கவே இல்லை, எனக்கு ஒரு புல்லு கிள்ளி போட்டு உட்காந்துங்கன்னு சொன்னாலும் உட்காந்து இருப்பேன், ஒரு தீர்த்தமாவது கொடுத்தா திருப்தி பட்டிருப்பேன், ஒண்ணுமே இல்ல தீர்த்தம் தான் இருக்குன்னு, ஆனா என் மதிக்கலன்னு ஒரு எண்ணம் சட்டுன்னு வந்திருக்கான் அவனுக்கு. உடனே இவரை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து, என்ன அவமரியாதைப்படுத்தின இவரை நான் அவமரியாதைப்படுத்துறேன் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வில்லு நுனியினாலே பக்கத்துல இருந்த ஒரு செத்த பாம்பை எடுத்து அவர் கழுத்துல மாலையா போட்டுப்பான் அவமரியாதை. இதோ எப்படிப்பட்ட கழுத்து அப்படின்னா, பெருமானுடைய பிரசாதம் சீகரிக்க வேண்டிய கழுத்து, அருளப்பாடு சொல்லி பகவத் பிரசாதம் போட்டா அது ஆச்சரியமா இருக்கும். இந்த அந்த பாம்பை இவன் கையால் கூட எடுக்க மாட்டானா, இவன் வில் நுனியால் தான் எடுப்பானா, இவன் தொடக்கூட மாட்டானா, அதை போய் எடுத்து அவர் கழுத்துல மாலையா போட்டு இவருக்கு அவமரியாதைப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிளம்பி போயிட்டான். அவன் அவங்க போலான்னு சொல்லிட்டு சைன்யத்தோட திரும்பி போயிட்டான். அதி தேஜஸ்வி விகரன் பாலகோர்பகை, இவருக்கு புத்திரன் ஒருத்தன் இருக்கான், அதி தேஜஸ்வி, சின்ன பையன், விளையாடி இருக்கான் பசங்களோட கூட, வேதாத்தியனம் பண்றவர், மகா தேஜஸ்வி, இவரை காட்டில தேஜஸ் அதிகம் போல. இந்த வயசுல குழந்தைக்கு எப்படி இவ்வளவு தேஜஸ் வரும் அப்படின்னா, பண்ண வேண்டியது பண்ணா வரும், யாருக்கா இருந்தா என்ன, ஏழு வயசுல குழந்தைக்கு உபநயனம் பண்ணி பிரம்மோபதேசம் பண்ணுங்க, அப்பவே ஒரு தேஜஸ், அந்த க்ஷணமே ஒரு தேஜஸ். அதுக்கப்புறம் இவன் சந்தியாவனம் பண்றதெல்லாம் இருக்கட்டும், பண்ணி பார்த்தா அந்த ஏழு வயசுல அந்த வயசுல பண்ண முடியும், பண்ணி பார்த்தான்னா அப்போ ஒரு அழகான ஒரு தேஜஸ், அப்புறம் சந்தியாவனம் பண்ணா அதுல ஒரு தேஜஸ், ஓஜஸ் சகஸ் பலம் ராஜஸ் ஆறு வருமா அப்படின்னு ஓஜோசி சகோசின்னு மந்திரம் கொஞ்சம் ஆறு இருக்கு. காயத்ரி ஜபம் பண்ணாலே மொத்தமும் வரும், எல்லாம் வந்து சேரும், அதுக்காக தான் அந்த மந்திரம், இது யஜுர் மந்திரம். அந்த மாதிரியாக அந்த குழந்தைக்கு அதி தேஜஸ் இது. அது விளையாடுந்து இருக்கும்போது பசங்கள்லாம் போய் சொல்றது, டே டே உனக்கு விஷயம் தெரியுமா, உங்க அப்பா கழுத்துல இந்த மாதிரி மாலை போட்டுதா அது சுமந்துட்டு அவர் பாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு உடனே இந்த குழந்தைக்கு ரோஷம் கொடுத்து உடனே எங்க அப்பா கழுத்துல இப்படி பண்ணது யாருன்னா யாருன்னு தெரியாது, யாரோ ஒருத்தர் போட்டு போயிட்டா அப்படின்னா உடனே கோபிச்சுன்னு அந்த குழந்தை அந்த இடத்துலயே ஒரு சாபத்தை கொடுக்கும். இது இலங்கித மரியாதம் தக்ஷக சப்தமேகனி தங்கியதி ஸ்மகுலாங்காரம் சோதிதம் மே ததத்ருஹம். யார் இப்படி மாலையா போட்டாலோ அவனை இன்னிலிருந்து ஏழாவது நாள்ல தக்ஷகங்கிற சர்ப்பம் கடித்து அவன் கடித்து இறந்துடுவான் அப்படின்னு ஒரு சாபத்தை அந்த இடத்துலயே கொடுத்துதான் அந்த குழந்தை. ஒரு சின்ன குழந்தை ஒரு சாபம் கொடுக்கறது அப்படின்னா அதுக்கு அத்தனை சக்தி உண்டா அப்படின்னா அதுக்கு தான் அதி தேஜஸ்வி அப்படிங்கிற அந்த தேஜஸ்வி தான் வச்சுக்கோங்க. சாபம் கொடுத்தா பலிக்கும். துர்வாசருக்கு ஒரு தேஜஸ் இருக்கு, துர்வாசரோட அவதாரம் அத்ரி மகர்ஷிக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருடைய அம்சமாக மூணு பேர் அவதாரம் பண்றாங்க அப்படின்னு பாக்கிறதுக்கே இருக்கு. பிரம்மாவுடைய அம்சமா அவதாரம் பண்ணவாரு சோமஹா அப்படின்னு பெயர். சிவனுடைய அம்சமாக அவதாரம் பண்ணவர் தான் துர்வாசர். விஷ்ணுவனுடைய அம்சம் அவதாரம் பண்ணவர் தத்தர் அப்படின்னு பெயர். அவர் தான் வந்து அதுக்கப்புறம் சன்னியாசம் வாங்கிட்டு தத்தாத்திரேயர் அத்திரியுடைய பிள்ளை அப்படினால ஆத்திரேயர் அப்படின்னு பெயர். அவர் தத்தாத்திரேயர் அப்படின்னு வந்து திரிதண்டதாரியா இருந்து சன்னியாச தர்மங்களெல்லாம் அனுஷ்டானம் பண்ணி லோகத்தில் காண்பிக்கிறார். த்ரீ தர்மோ விலோபிதா திரிதண்டதாரினா பூர்வம் விஷ்ணுனா ரக்ஷிதா த்ரயி அப்படின்னு அவருடைய அவதாரத்தை பத்தி சொல்றது. காஷாயேன கிரஹீத பீதவசனா தந்தை ஸ்திரிபிர் மண்டிதா சா மூர்த்திர் முரமர்தனஸ்ய ஜயதி த்ரய்யந்த சம்ரக்ஷிணி. சுவாமி தேசியன் அழகா சாதிக்கிறார். அன்னைக்கு தத்தாத்திரேயராக பகவான் வந்து திருதண்டத்தை கையில எடுத்துட்டு காஷாயத்தை உடுத்திண்டு அந்த சன்னியாச தர்மத்தை காண்பிச்சார் இல்லையா, அவரே தான் திரும்பி ராமானுஜர் அவதாரம் பண்றார். அவர் ராமானுஜர் அவதாரம் பண்ணி அதே திருதண்டம் அதே காஷாயம் திரும்பி அவதாரம் பண்ணி அவர் சன்னியாச தர்மங்கிறது வைஷ்ணவ தர்மம், சன்னியாச தர்மம்னா எல்லாத்தையும் விட்டுடுறது இல்லை, அது வைஷ்ணவ தர்மம் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக திரும்பி அவதாரம் பண்ணார் அப்படிங்கிற எதிராக சத்தியத்தை. துர்வாசருக்கு இப்படி ஒரு பிரபாவம் நமக்கே தெரியும், யாரை பார்த்தாலும் சாபம் கொடுத்துருவார். அவர் சாபம் கொடுக்குற துர்வாசர்னாலே கோபிச்சு பாரு நமக்கெல்லாம் தெரியும். அதுல யாராவது பார்த்தாலும் சொல்ற துர்வாசர் அப்படின்னு எங்க ஆத்துக்கா துர்வாசர் அப்படின்னு இன்னும் கோபம் வந்துடும் அடிக்கடி. ஆனா அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்மள மாதிரி கோபம் இல்லாது அவர் கோபம் வந்து சாபம் கொடுக்கறாரு, அந்த சாபம் பலிக்கிறது அதை பார்க்கணும். அவர் எத்தனை தேஜஸ் இருந்தா அந்த சாபம் பலிக்கும். ஒரு தேஜஸ் இருந்தாலே கொடுத்த சாபம் உடனே பலிக்கிறது இல்லையோ, நமக்கு இருக்கோ அது ரொம்ப சொல்றோமே தவிர நாம சாபம் கொடுத்து ஏதாவது பலிச்சிருக்கோம். நம்முடைய தேஜஸ் என்னன்னா நாம யாருக்காவது சாபம் கொடுத்தா அது நமக்கே பலிக்கிறது. இது நம்மளுடைய தேஜஸ் பிரபாவம். துர்வாசருடைய தேஜஸ் எப்படி இருந்தா எந்த சாபமாவது அவர் கொடுத்து பலிக்காம இருந்திருக்கோம் கிடையாது. அந்த மாதிரி இந்த பையன் அதி தேஜஸ்வி. இவன் சொல்றான் ஒரு சக்கரவர்த்தியோ யாரோ ஒருத்தர் ஏழாவது நாள்ல தக்ஷகன் வந்து கடிச்சு அவருக்கு பிராணத்தியாகம் வரும்னா தக்ஷகன் வரானே, அதான் தஸ்ய புத்திரா அதி தேஜஸ்வி. சாபத்தை கொடுத்துட்டு விடுவிடுன்னு அங்கிருந்து வேகமா ஓடி வந்து தன்னுடைய அப்பா இருக்கிற இடத்துல வந்து அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்பவும் அவர் கழுத்துல அந்த இது இருக்கு இல்லையா, அதை பார்த்து முக்த கண்டம் ஊன்னு அழகா அந்த சப்தம் தான் மெதுவா கண்ணை திறக்க வைக்கிறது. இதுக்கு பார்த்தா அந்த பையன் சின்ன பையன் அழுதுட்டு இருக்கான். உடனே அப்பா வந்து அவனை ஆவத சொல்லி ஏண்டா எதுக்கட அழற என்ன ஆச்சு, உன்னை யாரு என்ன பண்ணா, யாராவது ஏதாவது பண்ணிட்டாளா, உன்னை அடிச்சுட்டாளா, இல்ல உன்னை கோபமா யாராவது கேவலமா ஏதாவது சொல்லிட்டாளா, எதுக்கா நீ அழுதுட்டு இருக்க அப்படின்னா அதுவும் அழுதுட்டு இருக்கான். அழாதாரன்னா நீ அழக்கூடாது அப்படி நீ தைரியமா இருக்கணும். நீ எத்தனை வேதா தியானங்கள்லாம் பண்றீங்க, உனக்கு பகவானுடைய சகாயம் இருக்கும்போது நீ எதுக்கு அழணும் அப்படிங்கிற அவனை சமாதானப்படுத்துறாரு. தவிர இவர்கிட்ட என்ன இருக்கு, இந்த சர்ப்பம் இருக்கோ இதை அவர் கவனிக்கல, அப்படியே சமாதானப்படுத்துற. என்ன அவன் சொல்றான், அப்பா அப்பா உங்களுடைய கழுத்துல உங்க கழுத்துல அப்படின்னு இதோ சொல்ல சொல்ல நான் வாயால பூர்த்தியா சொல்ல முடியல, உங்க கழுத்துல அப்படின்னா என் கழுத்துல என்னடா அப்படின்னு பார்த்தா சர்ப்பம் இருக்கு. உடனே மெதுவா எடுத்து அப்படி போட்டேன், ஏண்டா இருக்காடா இது சர்ப்பம் வந்து மேல போச்சு, இல்லப்பா செத்த பாம்பு போய் போட்டிருக்கானே அப்படின்னா ஆமாண்டா அது செத்தது, இது சாக போறது. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இதுக்கும் ஒன்னா, இந்த சரீரத்துக்கும் ஒன்னா அந்த கதி தானே, இந்த ஆத்மாவுக்கும் ஒண்ணும் இல்லையே. அப்ப செத்ததின் வயிற்று அப்படின்னா சரீரத்துக்கே செத்ததின் பெயர். கதாசூன் அகதாசூன்ஸ் நானு சோசந்தி பண்டிதாகனு கீதையில் வரும். கதாசு அப்படின்னா சரீரம், அகதாசுன்னா ஆத்மா, அதுதான் செத்ததுன்னு. சரீரம் செத்தது, ஆத்மா சாகாது, அதான விஷயம். இப்ப சாகலையே சரீரம் இருக்கே அப்படின்னா, சாகலைன்னா எதை வச்சுன்னு சாகலைன்னு சொல்றங்கோ, ஆத்மா இருக்கிறபடினு தானே சாகலைன்னு சொல்றங்கோ. அப்ப ஆத்மாவுக்கு தானே அந்த பெருமை இல்ல, சரீரத்துக்கு ஒண்ணும் கிடையாது. சரீரம் எப்படியானா ஒரு மிஷின் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மிஷினுக்கு உள்ளுக்குள்ள பேட்டரியோ இல்ல உள்ளுக்குள்ள கரண்டோ ஏதாவது ஒண்ணு கொடுத்து அது ரிமோட்னால வச்சு போனா ஒரு பொம்மையான அப்படியே போறதோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த உள்ள ஆத்மா இருக்கிறபடினாலும் இந்த சரீரம் போயிட்டு நடமாடிக்கு. ஆத்மா இல்ல அப்படின்னா பொத்துன்னு கொழு விழுந்த அடுத்த க்ஷணம் அழுக ஆரம்பிக்கும் அப்படின்னு. அது வரைக்கும் அழுகாம இருக்கும், ஆத்மா இருக்கிற வரைக்கும் வேல்யூ இது, அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சு. சரீரம் இல்ல, அது இப்ப இருக்கிற வரைக்கும் தான் சரீரம் அவர். ஆத்மா போயாச்சுன்னா அது அவர்னு சொல்லக்கூடாது, அப்படிதானே இருக்கு. பாரியா பிப்யதி தஸ்மின் காயே கதவதி வாயோ தேகா பாயே பாரியா பிப்யதி தஸ்மின் காயே பஜவோத்தர் சொல்ற. உயிர் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, பாரியா பிப்யதியா மனைவி பயப்படுவோம், கிட்ட வரத்துக்கே பயப்படும். மனைவி பயப்படுறான்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும், எப்படிப்பட்ட மனைவி, எந்த சரீரத்தையே பரமபோகமாக நடிச்சிருந்தவள் பயப்படுவான், கிட்ட வரத்துக்கே பயப்படுவோம். இப்ப ஆத்மா தான் உண்மையானது, இந்த சரீரம் போனா போகட்டும்டா, இது ஒண்ணும் கிடையாது, இதுக்காகவா நீ அழக, இதுக்கெல்லாம் அழக்கூடாது அப்படின்னா, நான் சாபம் கொடுத்துட்டேன் பா அப்படின்னா, சாபம் கொடுத்தியா, என்ன சாபம் கொடுத்த? ஏழாவது நாள்ல யாரோ பரீட்சித் மகாராஜனா சொன்னா, ஏழாவது நாள்ல சர்ப்பம் கடிச்சுன்னு சாபம் கொடுத்துட்டேன். எந்த சர்ப்பத்தை தூக்கி போட்டாங்க இல்லையா, உயிருள்ள சர்ப்பம், மகாசர்ப்பம் தக்ஷகன் பெயர், கடிச்சுன்னு சாபம் கொடுத்துட்டேன் அப்படின்னா, அவன் பையனை பிடிச்சி அப்படி நிறுத்துற என்ன காரியம்டா பண்ணி, இப்படியே ஒரு காரியம் பண்ணுவான். பரீட்சித் மகாராஜன் ரொம்ப நல்லவன்டா, அஸ்வமேதயாகம் பண்ணவன், பரம பாகவதன், தர்ம கிருஷ்ண பக்தன், தர்மத்தை ராஜ்யத்துல கலியை ஜெயிச்சு தர்மத்தை ராஜ்யத்துல நடமாட விட்டவன். அவங்ககிட்டயா போய் இப்படி பண்ண, ஏதோ ஒரு சின்ன காரியம் பண்ணாதான் பண்ணிட்டு போட்டமே என்ன, இப்போ தப்பு பண்றது சகஜம் தானே, மகாராஜாவா இருந்தா என்ன, ஏதோ பசியா இருக்கும், தாகமா இருக்கும், அதனால பண்ணிட்டார். பசி தாகத்துல என்ன வேணா பண்ணுவான், கோபத்துல என்ன வேணா பண்ணுவான். காமோ காட்சி மன்னியோட காட்சிட்டுனா, காமோ காட்சி காமம் செஞ்சது, மன்னியோட காட்சி கோபம் செஞ்சது, என்ன அர்த்தம்னா நான் செய்யல, நான் செய்யல அதுதான் செய்யணும், என்னை செய்ய வச்சதுன்னு அர்த்தம். இது ஒரு மந்திரம் சொல்லி ஆயிரத்தி பாட்டி சொல்லுவோம்னா, காமோகாட்சி மன்னியோகாட்சி ஆயிரத்தி பாட்டி சொல்லுவோம்னா என்ன அப்படின்னா, அதுக்கு வசப்பட்டு நாம் இருக்கோம், அதுக்கு வசப்பட்டு நாம் செஞ்சுட்டோமே தவிர, உண்மையில நான் நானாக இது செய்யல, கோபத்தை போட்டு அடிச்சுட்டான். என்ன கேட்டா, மனைவி மேல இருக்கிற கோபத்துல பையனை போட்டு அடிச்சுட்டான், இல்ல பையன் மார்க் வாங்கலங்கிற கோபத்துல மனைவியை போட்டு அடிச்சுட்டான். கோபத்துல யார் யார் அடிக்கிறா என்னங்கிறது தெரியாது. அதுக்கப்புறம் ஏன் இப்படி அடிச்சுங்களா, பையனை போட்டு இப்படி அவர்த்தர் அடிப்பா அப்படின்னா, என்னமோ கோபத்தில் அடிச்சுட்டேன் தெரியல, இல்லை மார்க்கு குறவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அனுப்பிச்சுட்டேன், அடிச்சுட்டேன், இப்போதான் தெரிகிறது அப்படின்னு. என்ன தெரிகிறது அப்படின்னா, நான் வாங்கினதை காட்ட ஒரு மார்க்கு கூட தான் வாங்கியிருக்கான், சின்ன வயசில் நான் வாங்கின மார்க்கை விட ஒரு மார்க் அதிகம் தான் வாங்கியிருக்கேன், இல்லை எங்கள் வம்சம் எங்கே போகும் அப்படின்னு. அதுக்கு தான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் நான் கொண்டு வந்திருக்கேன், நான் உங்கள் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வச்சுருக்கேன் என் கையில். கோபத்துல என்ன செய்யறோம் தெரியாது. குருத்த பாபம் நகுரியாத்தா குருத்தோ ஹன்யா குரு நபி, கோபத்துல குருவை சண்டை போடுவோம், அம்மா அப்பாவோட சண்டை போடுவோம், ஆச்சாரியனை போட்டு அடிப்போம், எது வேணா நடக்கும், அது ஒரு க்ஷண காலம் தான். அதுக்கப்புறம் ஆயிடுச்சுன்னா ஐயோ கோபத்துல இப்படி பண்ணிட்டோமே தோணும். அந்த மாதிரிதான் பசி, பசி வந்தா என்ன பண்றான் தெரியாது, தாகம் வந்தா என்ன பண்றான்னு தெரியாது. இவன் மகாராஜாவா இருக்கோ இதை பண்ணிருப்பாங்க, இதுக்காக கோபிச்சுண்ட, நீ பண்ணது ரொம்ப தப்பு, நீ சின்ன பையன் உனக்கு தெரியல. அபாபேஷு ஸ்வகிருத்யேஷு பாலேன அபக்வ புத்தினா பாபம் கிருதம் தத் பகவான் சர்வாத்மா க்ஷந்து மர்ஹதி. கையை கூப்பிட்டார் உடனே அவர், பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார், என்னுடைய பையன் சின்ன பையன், பக்குவ புத்தி கிடையாது, பகவத் பக்தி அப்படிங்கறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா பாகவத பக்தி அப்படிங்கறது என்னன்னு தெரியல. அது தெரியாத அப்படின்னா பாகவதால் கிட்ட அபசாரப்படுற மாதிரி ஒரு பாபம், ஒரு சாபத்தை கொடுத்துட்டான் அவன், பகவான் தான் காப்பாற்றான் அவன். அப்ப பேசு ஸ்வபிருத்தியேஷு, பாகவதர்கள் தப்பு பண்ணாலே, தப்பு பண்ணாத அப்படின்னு தப்பு பண்ண வழியதானே கொடுத்தா அப்படின்னா பாகவதர்கள்னாலே தப்பு பண்ண மாட்டான். பகவான் சொல்றானா, என் அடியா அது செய்யா அப்படின்னு தப்பு பண்ண மாட்டான். பாகவதர்கள் தப்பு பண்றாளே அப்படின்னு சொல்லி பகவான் கிட்ட போய் நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க, இவர் இந்த தப்பு பண்ணிட்டார், வேற அந்த தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா பகவான் நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஏன்னு கேட்டானா, பகவத்கீதையில கண்ணன் சொல்றான், என்னுடைய பக்தர்கள் எது பண்ணாலும் அதை நான் பார்த்துக்கிறேன், அது எனக்கும் அவனுக்கும் இருக்கிற டீலர், அவனை நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், என் பக்தன் தானே. அப்ப மன்னிமித்தம் கிருத்தம் பாபம்னு எனக்காக அவன் பாபம் பண்றான் அப்படின்னு இருக்கட்டும், இல்ல வேறதுக்காக அவன் பாபம் பண்றான்னு இருக்கட்டும், அவனுக்கு என்ன நல்ல புத்தியை கொடுத்து அவனை சரியாக்கணும், அவனை பிராய சித்தத்தில் பண்ண வச்சு அவனை சரியாக்கணும், மகான்களோட சேர வச்சு அவனை உணர வச்சு அவனை சரியாக்கணும், அப்படி இல்லாட்டா ஏதாவது தண்டனை சிக்ஷை கொடுத்து அவனை சரியாக்கணும், அது என்னமோ அதை நான் பார்த்துக்கிறேன். அதனால அவனை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். பாபம் பண்ணவாள் தான் இருக்கட்டும், அவ என்னை சேர்ந்தவாளா இருந்தா நான் ஒரு நாளும் அவளை கைவிட மாட்டேன். ஆனால் பாகவதர்கள் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி நீ சொல்ற இல்லையோ, உன்னை கைவிட்டு, இனிமே நான் உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பேஷு கிருஷ்ணனே சொல்ற வார்த்தை, என் அடியார் அது செய்யார் அப்படின்னு. பகவான் பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது, ஏன்னா அவிஜ்ஞாதா சஹசிராம்சு அப்படின்னு சஹசிராமத்தில் சொல்றார், பகவானுக்கு அவிஜ்ஞாதா அப்படின்னு திருநாமம், அவிஜ்ஞாதான தெரியாதவன் அர்த்தம், சகலமும் தெரிஞ்சவன் சர்வஜ்ஞனுக்கு போய் அவிஜ்ஞாதான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பக்தர்களுடைய தோஷம் தெரியாத மாதிரி இருக்கான், தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அந்த தோஷத்தை க்ஷமிச்சுக்கிறான், அதை ஏதாவது ஒரு ரீதியில சரி பண்றான். அவிஜ்ஞாதா என்னும்படி அப்படிங்கிற தேசிய ரகசியத்திரி சார், ஒண்ணு தெரியாத மாதிரி இருக்கான், ஏன் தெரியாத மாதிரி இருக்கான் கேட்டா, அதை எப்படி சரி பண்ணணுமோ அப்படி சரி பண்ணணும், அவனுக்கு அது தெரியும். என் பையன் ஏது தப்பு செஞ்சான்னா, அவனுக்கு பகவத் சேஷத்துவங்கிற ஞானம் இருக்கே தவிர, பகவத் சேஷத்துவங்கிறது பாகவத சேஷத்துவம் வரைக்கும் போகும் அப்படிங்கறது தெரியலையே, அது தெரியாத பக்குவ புத்தி இல்ல, அதனால தப்பு பண்ணிட்டான், அதனால பகவான் தான் அவனை க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு பகவானை குறிச்சு ஒரு மன்னிப்பு கேட்கறதுக்காக ஒரு பிரார்த்தனை ஒண்ணு பண்ணார். அது மாத்திரம் இல்ல, யார் சப்தாக க்ஷிப்தாக கதாபி நாஸ்யத பிரதிகுர்வந்தி தத்பக்தா பிரபவோபிஹி. பக்தர்கள், உண்மையான பக்தர்கள் எப்படி நடந்துக்கணும் தெரியுமா, அவளை இன்னொரு பாகவதன் சாபமே கொடுத்தாலும், அவளை தள்ளி விட்டாலும், அவளை அடிச்சாலும், அவளை உயிர் கொள்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணா கூட அதுக்கு பதில் பண்ணக்கூடாது. பிரபவோபிஹி, பதில் பண்ண முடியுமா இருந்தாலும் பதில் பண்ணக்கூடாது. திரஸ்கிருதாக விப்ரலப்தாக, அவளை தள்ளி விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, ஏண்டா இங்க வந்த அப்படின்னு தள்ளி விட்டுட்டான், இல்ல வஞ்சனை பண்ணிட்டான், ஏமாத்திட்டான், சப்தாக சாபம் கொடுத்தான், க்ஷிப்தாக பிடிச்சு தள்ளி தூக்கி தூரம் போட்டான், கதாக அடிக்கிறான், என்ன பண்ணாலும் சரி, நாசியத பிரதிகூர்வந்தி, உண்மையான பக்தனா இருக்கிறவன் அதுக்கு பிரதிகாரம் பண்ணக்கூடாது, நிந்த பண்றான் பண்ணக்கூட ஏத்துக்கணும், நானே தான் ஆயுத, நானே தான் இருக்கட்டுமே அப்படின்னு கண்ணாமலா நம்மளுக்கு இல்லாத தோஷத்தை சொன்னாங்கன்னா அடியன் அழகா சொல்ற சாமி விரிவாச்சாம்பளை சாதிக்கிற ஒரு வைஷ்ணவன்னா யார் தெரியுமா அப்படின்னா, தன்மேல் இல்லாத தோஷத்தை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் சொன்னாலும் அதை இல்லை என்ன பண்ணாதே ஆம் என்று இருப்பான் ஸ்ரீ வைஷ்ணவன். இல்லாத தோஷத்தை ஒருத்தன் சொன்னா கூட உன்னே அவர்கிட்ட மல்லு கட்டிண்டு என்ன போய் இப்படி சொன்னீரே அப்படின்னு சொல்லி அவரோட வழக்கு பண்ணிடு, அப்படி பண்ணாமல் அடியன் அப்படின்னு சொல்லி ஆம் அப்படின்னு இருக்கிறவன் சீவைஷ்டம், உண்மையான சீவைஷ்டம் லட்சணம், நானேதான் அப்படிங்கிற திருப்பாவையில நான்கிற வார்த்தையே கிடையாது, ஒரு இடத்துலயும் கிடையாது, எல்லாரையும் கூட்டுண்டு நாம் நாம் தான் எல்லாரும் கூட்டு கிருஷ்ணனை சேவிக்கலாம் வாங்கோ, நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினார், நாங்கள்லாம் சேர்ந்து கிருஷ்ணன் சன்னதிக்கு போறோம், சிற்றஞ்செங்காலே வந்துன்னை சேவித்து நாங்கள் வந்திருக்கோம் அப்படிதான் வரும். எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், நாங்க எல்லாரும் உன்னோடு சேர்ந்தவாடா இருப்போம் அப்படின்னு தான் வரும். நான் தனியா ஆண்டாள் சொன்னதே கிடையாது, ஒரு இடத்துல மாத்திரம் சொல்றாரு. எங்க அப்படின்னு கேட்டா தோஷத்தை ஏத்துக்கும் போது வரும், நான் ஏத்துக்கிறேன் அப்படி நானே தான் அப்படிங்க தோஷத்தை நான் ஏத்துக்கிறேன். இல்லாத தோஷத்தை சொன்னாலும் எதுக்கு யுத்தம், சரின்னு சொல்லிட்டு வச்சுக்கோ பிரச்சனையே கிடையாது, சரி அடியே அப்படின்ட்டா பிரச்சனையே கிடையாது. ஆம் என்று இருப்பான், அழகான வார்த்தை. நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா இருக்கிற தோஷத்தை சொன்னாலே ஒத்துக்க மாட்டோம், அதுக்கே சண்டை போடுவோம்னா இல்லாத தோஷத்துக்கு எங்க போறோம். அதனால நாசிய தத் பிரதிகூர்வந்தி தத் பக்தா, அந்த பையன் கிட்ட சொல்றாரு அப்பா உண்மையான பக்தன்னா எப்படி நடக்கணும் தெரியுமா அப்படின்னு இதை எடுத்து சொல்ற. பையனுக்கு ஏதோ அறவரே புரியற மாதிரி இருக்கு. மகாராஜா கிட்ட போய் இப்படி அபச்சாரம் ஆயிடுத்தே அப்படின்னு இவர் கஷ்டப்பட்டு இருக்கார், அவன் அப்படி போட்டானேங்கிறது தெரியல, அவன்கிட்ட அபச்சாரப்படுபடி ஆயிடுத்தேன்னு இதே பெரிய விஷயமா நினைச்சுட்டு இருக்காரு. அதே சமயம் பரீட்சித் மகாராஜனும் வந்து அரண்மனைக்கு போனானே தவிர இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே நினைச்சுட்டு இருக்கு. ஒரு மகர்ஷி கழுத்தில் போய் பாம்பு போட்டு வந்திருக்கோமே, நல்ல புத்தி வந்துருத்தோம், இதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணி ஆகணும், பிராயச்சித்தம் வேண்டாம், இதுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தா, அதனால பெருமாள் கிட்ட கண்ணை மூடி எனக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துரு, அப்படி கொடுக்காட்டா இன்றைக்கு ராத்திரி எனக்கு தூக்கம் வராது, என்னால நாளைக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ண முடியாது, திடீர்னு ஏதோ ஆயிடுச்சுன்னு ரிசைன் பண்ணிட்டு போக முடியுமான்னா அதெல்லாம் முடியாது, எனக்கு இன்னைக்கே ஏதாவது தண்டனை வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எப்படி சுத்தின்னு ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லாமல் அல்லாடி இருக்கும்போது அந்த நியூஸ் வந்தது, இதி லங்கித மரியாதம் சாபமுக்கு ஏழாவது நாள் அப்படின்னா அப்பா ஆனந்தம் முடிஞ்சு போச்சா. இந்த பாபத்தை கட்டின் இருக்கிற கட்டணம் பாபம் தொடர்ந்துதான் சரி, சாபம் வந்துருக்கா சந்தோஷம், என்ன சாபம் அப்படின்னா ஏழாவது நாள் சர்ப்பம் கடிச்சு அப்படின்னா சரி அப்படின்னு ஏத்துட்டான், சாபத்தை ஏத்துக்கிறா அது பெரிய விஷயம், தண்டனையை ஏத்துக்கணும், பாபத்தை பண்ணா தண்டனை ஏத்துக்கும், தண்டனை ஏத்துண்டா பாபம் தொலை நிம்மதி தானே. சரி ஏழு நாள் இருக்கு இல்லையா, உடனே என்ன பண்ணா இந்த கங்கை நதி தீரத்துல அங்க போய் உட்காந்து ராஜ்யத்தை தன் பிள்ளைகிட்ட ஒப்படைச்சான், ஜனமேஜயன் அப்படின்னு பெயர். கங்கா நதி தீரத்துல அங்க உட்காந்து மே பகவான தியானம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு தோணி போச்சு. அந்த சமயத்துல தத்ரோபஜக்மர் புவனம் புனானா மகரிஷிகள் மகரிஷயா எல்லாரும் இந்த விஷயம் கேள்விப்பட்டார், எல்லாரும் பரீட்சித்த பார்க்கணுங்கிறதுக்காக மொத்த பேரும் வந்தா கங்கா நதி தீரத்துல உட்கார்ந்துருக்கிறத பார்த்து அகோ வயம் தன்யதமான மகத்தமானுகிரகீயோபசிருஷ்டோவலம் காயத விஷ்ணு காதாக. எல்லா மகர்ஷிகளாம் வந்து கேட்கற, என்னப்பா இந்த மாதிரி சாபமாமே நாங்க கேள்விப்பட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா என்ன பண்ணலாம் கேட்கற. பரீட்சி சொல்றான் ஒரு பரிகாரமும் வேண்டாம், சர்ப்பம் வந்து கடிக்க உண்டுதானே ஏழாவது நாள் வந்து கடிக்கட்டும். ஒருத்தர் மெதுவா வந்து கேட்டார், ஒரு பீமரத்தை சாந்தி பண்ணிடலாமா, ஒரு ஆயுஷம் பண்ணிடலாமா, ஒரு சாந்தி பண்ண எல்லாம் சரியாயிடுங்களா, பீமரத்தை சாந்தி பண்ணணும் மொத்தமும் சரியாயிடும் அப்படின்னா ஒரு சாந்தி பண்ண வேண்டாம். பீமரத சாந்தினா என்ன கேட்டா பீமரத்தன்னா பயங்கர ரத்தம் இருக்கும், யமனுடைய ரத்தம் இருக்கும் இல்லையா, அதுதான் பீமரத்தம். நீ பீமரத்தை சாந்தி பண்ணிட்டாங்க அப்படின்னால யமன் வராமே இருக்க போற, அவர் இன்னும் வரதான் வரப்போற. நம்ம பின்ன பண்றது எதுக்காக அப்படின்னு கேட்டா அப்ப சித்துக்கு ஒரு ஆப்தியாது மனசுல அவ்வளவுதான், இன்னைக்கு அது வரதானே வரும். பிராயசித்த நமக்கு ஒரு பிராயசித்தம் வேண்டாம், தக்ஷகன் கடிக்கட்டும் குஹகன் கடிக்கட்டும் யார் வேணா கடிக்கட்டும், தசத்து அலம் காயத விஷ்ணு காதா பாட்டு பாடுங்க பகவான் நாம கீர்த்தனை பண்ணுங்க, நான் கேட்டு இருக்கேன் அப்படின்னு யமுனான தீர்த்தத்தில் உட்காந்துருக்கேன். தமோபயாத்தம் பிரதியந்து விப்ராஹ கங்கா ச தேவி திருத சித்தமீசே. கங்கா நதி கரையில பகவான தியானம் பண்ணிட்டு இத்தனை மகரிஷிகள் சுத்தி இருந்து நான் உட்காந்துருக்கேன், இதை காட்டில் எனக்கு வேற என்ன வேணும், இத்தனை மகான்கள் யாருக்கு வந்திருக்கா, நமோ த்விஜேபியா உங்களை சேவிச்சுன்னு இருக்கேன், பகவான் நாம கீர்த்தனம் பண்ணுங்கோ அப்படின்னு பரீட்சித் மகாராஜன் சொல்ல எல்லாரும் அப்படியே உட்காந்துருக்காள் அவன் சுத்தி. தத்ர அபவத் பகவான் வியாச புத்திர எதிர்ச்சையா காம் அட்டமானோன்னபேட்ச அலட்சலிங்க. அப்போ சாட்சாத் சுகமாக சுகாச்சாரியர் வர எல்லாரும் எழுந்துக்கிறா, மொத்த பேரும் பரீட்சித் மகாராஜனே எழுந்துக்கிறான். பகவான் வியாசபுத்திரா, வியாசருடைய புத்திரர் ஏன் வந்தார் அப்படின்னா எதிர்ச்சையா, அழகான விஷயம். எத்தனை பக்கம் வச்சு வர வைக்கல, நீங்க எங்காத்துக்கு ஏழணும் அப்படின்னு கூட்டு வரல, கூட்டா வரமாட்டார், எந்தாத்துக்கும் வரமாட்டார். எதிர்ச்சியா அவர் வந்த, இங்க நிறைய மகிழ்ச்சிகள்லாம் இருக்கா அவருக்கு தெரியுமானபடினால நேர அவர் உள்ள வந்துட்டார். எதிர்ச்சையாக அடமானோ நபேட்சா, அனபேட்சரானபடினாலே வந்தார். ஏதாவது தேவையா இருந்தா சக்கரவர்த்தியா இருக்கும்போது தானே வரணும், எல்லாத்தையும் விட்டுட்டான்னு தெரிஞ்சப்படம் தான் வர, அவர் சக்கரவர்த்தியா இருந்தா வரமாட்டான். எல்லாம் விட்டுட்டு பாரிசு மனசுல பகவான நினைச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு உடனே அவர் வர. விருத்த அவதூத வேஷம், நிறைய குழந்தைகள் பக்கத்துல, இவர் அழகா இருப்பாரா, ரொம்ப ஆச்சரியமா இருப்பார். தம் ஜெஷ்ட வருஷம் சுகுமார பாத கரோரு பாக்வம்ச கபோலகாத்திரம், 16 வயசு, பல பல பல தேஜஸ்வியா இருப்பார். சுகுமாரமான பாதம், மிருதுவா பாதம் இருக்கும், நடக்கிறதே தெரியாம நடப்பார். கண்ணங்கள் எல்லாம் ஆச்சரியமா இருக்கும், கையெல்லாம் தாமரப்பூ மாதிரி இருக்கும், முகமே பிரசன்னமான தாமரப்பூ போல இருக்கும். ஒரு தூக்கம் கிடையாது, ஒரு மயக்கம் கிடையாது, ஒரு பசி கிடையாது, ஒரு தாகம் கிடையாது, வெயில் கிடையாது, மழை கிடையாது, வஸ்திரம் கிடையாது, அப்படியே போயிட்டு இருக்க. பகவத் சிந்தை தவிர வேற கிடையாது, ஸ்திரீ புருஷ பேதம் கிடையாது, யாருக்கு என்ன வேணும் என்னங்கிறது கிடையாது, அப்படியே எப்பவும் பிரசன்ன முகமா இருக்க. அப்படின்னால வசதி கிருதி சனாதனே சதஸ்மின் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள பகவான் இருந்தால் முகமே பிரசன்னமா இருக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியில எப்பவும் பிரசன்னமா இருக்கிற குழந்தைகள்லாம் சுத்தி இருக்குமா, எப்பவுமே ஏதாவது கதை சொல்வர், ஏதாவது பாட்டு பாடுவர், ஹரே ராம ஹரே கிருஷ்ணா நாம கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பாருங்க. பல குழந்தைகள் அவர் சுத்தின் இருக்க அப்படின்னால பாலைகி அவதூத வேஷத்தோடு கூட அவர் ஆச்சரியமா உள்ளுக்குள்ள வர, அவரை பார்த்து மொத்த மகரிஷிகள் எல்லாரும் எழுந்திருக்கா. அந்த பரீட்சித் மகாராஜனுக்கு ரொம்ப சந்தோஷம், உடனே அவருக்கு பாத்தியங்கள் சமர்ப்பிச்சு, அத்தியம் சமர்ப்பிச்சு அவர் ஆசனத்துல ஏல பண்ணி, ஆச்சாரியர் நீர் வந்து சாட்சாத் வியாசபுத்திரர், நீர் இந்த இடத்துல ஏழு இருக்கிறது எனக்கு பரமபாகியம், இதை தவிர பேரம் பாக்கியங்கிறது எனக்கு எதுவும் கிடையாது. அப்பி மே பகவான் பிரீதா கிருஷ்ண பாண்டு சுத பிரியா அந்நதே வியக்தகதே தரிசனம் கதம் ரிணாம், ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்றான். அவரே சாட்சாத் பகவான் கிருஷ்ணன் பிரீதன் என் விஷயத்துல திருப்தி அடைஞ்சிருக்கான் அப்படிங்கிறது இப்ப தெரியுது. எனக்கு பகவான் பரம அனுகிரகம் பண்றாங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது. இத்தனால என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, எங்க அம்மாவனுடைய கர்ப்பத்துல நான் இருக்கும்போது பகவான் வந்து என்னை வந்து காப்பாத்தினான் அப்படிங்கிறது இருக்கையோ, அதுதான் பெருமையா நான் நினைச்சிருந்திருக்கேன். பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணான்னு அன்னைக்கு பண்ணது அனுகிரகம் இல்லை, இன்னைக்கு என்னுடைய அந்திம காலத்துல பொம்மை கொண்டு வந்து விட்டுருக்காங்க இல்லையா, இது பெரிய அனுகிரகம். அது என்ன சாதாரண விஷயம், குழந்தை பிறக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்திம காலத்துல அழகா சொல்ற, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும், பிறக்கிறது எல்லாரும் தான் பிறக்கிற, ஆனால் கடைசியில போகும்போது எப்படி போறாங்கிறது பெரிய வித்தியாசம். சரணாகதி பண்ணிட்டு போறானா, பெருமானை நினைச்சிட்டு போறானா, ஏன்னா அடுத்த ஜென்மத்தை நிர்ணயம் பண்றது அது, அதுல தானே பெரிய விஷயம் இருக்கு. அப்படி இருக்கச்ச நான் ஏதோ பாபம் பண்ணேன், மகா பாபிஷ்டன், பாகவத அபசாரப்பட்டவன், ஆனா எனக்கு போய் இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமா? அப்ப நான் நினைக்கிறேன் கிருஷ்ணன் என்கிட்ட அனுகிரகம் பண்ணியிருக்கான், கிருஷ்ணன் பண்ற உண்மையான அனுகிரகம் இதுதான். உண்மை கொண்டு வந்து விட்டுருக்கானே, அந்திம காலத்துல யார் வருவார்? கடைசி காலத்துல படுத்துட்டு இருக்கும் போது பகவான் வருவாரா, ஆச்சாரியன் வருவாரா, யார் வருவார்னா வைத்தியர் தான் வருவார். முதல்ல வைத்தியர் வருவார், அடுத்து வாத்தியார் வருவார், அதான வருவார். ஆச்சாரியனை கொண்டு வந்து விட்டுருக்காரு. இது நான் பாபிஷ்டன், எனக்கு நீர் வந்தீர்ங்கிறது என்னால நம்ப முடியல. மகா ஆச்சாரியர் சம்சாரத்தை உதறி தெரிஞ்ச, அப்பாவே உதறி தந்திருக்காருண்ணா, அப்பா வியாசர் அவரே உதறி தந்திருக்காருண்ணா, இது என்ன பெரிய விஷயம். உங்க கொண்டு வந்து விட்டது கிருஷ்ணன் என்ன நினைச்சிருக்கான்னா, கிருஷ்ணா பாண்டு சுத பிரியா, என்ன நினைச்சிட்டு இருந்தா கிருஷ்ணன் எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாது, நிகிரம் பண்ணணும், அர்ஜுனனுடைய பேரன் அப்படிங்கிறதுக்காக உங்க கொண்டு வந்து விட்டுருக்கான். என்னுடைய சகா இருக்கானே அர்ஜுனன், அவன் பேரன் ஜென்மம் வீணா போகக்கூடாது, அதை நினைச்சிருக்கான் போல. பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத மத்விருத்தம் அச்சிந்தயித்வா அப்படிங்கிறார் இல்லையா ஆளாந்தார். என்ன நினைக்காதீனும், நான் அமரியாதா க்ஷுத்ரா, நான் யோகத்தை விட்டவன், நான் ஆனா யோகத்துல உங்க பிரத்யட்சமா பார்த்தவர் நாதமுனி, அவருடைய பேரன் அப்படின்னு என்ன நினைச்சுக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி இப்ப ஸ்பஷ்டமா தெரியுது, அர்ஜுனனுடைய பேரன் அப்படின்னாலே எனக்கு கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது நன்னா தெரியுது அப்படின்னு பகவானை கொண்டாடி ஆச்சாரிய தலைக்கு மேல வச்சு கொண்டாடு. பரமபாகியம் சொன்ன அடி, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்னும் 7 நாள் இருக்கு, வாயால கேட்கல மனசில் நினைச்சிருக்கான், இன்னும் 7 நாள் தான் இருக்கு, 7 நாள் போருமா, வாழ்நாள் முழுக்க அந்நியபரனா இருந்துட்டு கடைசியில 7 நாள் மாத்திரம் கொடுத்து பகவான ஆசிரியச்சா போருமா அப்படின்னா, இவன் மனசுல இருக்கிறது அவருக்கு தெரியுமான அப்படின்னால அவர் முதல் கதை ஆரம்பிக்கிறார். இனிமே நாளையிலேருந்து கதை கதை கதை தான், மொத்தம் மொத்தமும் பகவத்கதையும் பாகவத கதையும் கொட்டி கிடக்கு. இந்த தவிக்கிறா இதை எப்படி 7 நாள் சொல்றதுன்னு தவிக்கிறா எல்லாரும், ஏன்னா ஒரு ஒரு ஸ்லோகத்திலையும் கதை இருக்கு. கட்வாங்கோ நாம ராஜர்ஷி ஞாத்வேயத்தான் இகாயுஷா, ஒரே ஸ்லோகத்தில் ஒரு கதை சொல்ற. அப்பா மகாராஜா, மகாராஜான கூப்பிடுவார் ராஜன்னு, மகாராஜான கூப்பிட்டு சொல்ற பரீட்சத்துக்கு தான் சொல்ற. நிறைய மகரிஷிகள் இருக்கா இல்லையோ, ஏகப்பட்ட மகரிஷிகள் இருக்கா, மகரிஷிகள்லாம் ரொம்ப வேண்டியவா தானே இவருக்கு, இவரும் மகரிஷி அவளும் மகரிஷி, அதனால அவா கிட்ட தானே சொல்லணும். ஆனா அவளை கேட்கல, பரீட்சத்துக்கு தான் சொல்றாரு ரொம்பத்தையும். ஏன்னா பரம பாகவதன் மாத்திரம் இல்ல, நன்னா வைராக்கிய நிஷ்டனா இருக்கான், உட்காந்துருக்கான், எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருக்கான் இல்லையா. அப்பா ஒரே ஒரு கதை சொல்றேன், ஒரு ஸ்லோகத்துல கதை, சின்ன கதை. கட்வாங்கன் ஒரு ராஜா இருந்தா, இக்ஷ்வாக வம்சத்துல பெருமாள் ராமனுக்கு முன்னாடி இருந்த ராஜா அவன். அவன் ஒரு சமயம் தேவலோகத்து போய் தேவர்கள யுத்தத்துல அவளுக்கு சகாயம் பண்ணா, அவள முடிஞ்ச உடனே உனக்கு வரம் கொடுக்கிறேன், என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டா, எனக்கு ஆயுஷ் இன்னும் எவ்வளவு இருக்குங்கிறது தெரியணும் அப்படின்னா, நமக்கெல்லாம் அது தெரியாது, அது தெரிஞ்சா அது ஒரு விதத்துல சௌரியம், ஒரு விதத்துல கஷ்டம், ரெண்டும் இருக்கு. ஆனா அது தெரியாது, பகவான் ஒரு பெரிய அனுகிரகத்துல இது ஒரு அனுகிரகம், இது தெரியாதுங்கிறது பெரிய அனுகிரகம். அப்ப என்ன பண்ணான்னா, அவ பார்த்தா இன்னும் ஒரு முகூர்த்த காலம் இருக்கு அப்படின்னா, 2 மணிக்கா இன்னும் ஒரு முகூர்த்த காலம் இருக்கு அப்படின்னா, உடனே மேலேருந்து கீழே இறங்கி வந்தான். ஞாத்வா இயத்தான் இகாயுஷா, நேர கீழே இறங்கினா, கதவான் அபயம் கரி, முகூர்த்தாத் சர்வம் உத்ஸிருஜ்ய கதவான் அபயம் கரி, சகல கஷேத்திரத்துக்கும் அதிபதியான இவன் சக்கரவர்த்தி கட்டுவாங்கிறவர், அந்த முகூர்த்த காலத்துல மொத்தத்தையும் விட்டுட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டான். அவ அரண்மனையிலே பெருமாள் ரங்கநாதன் எழுதியிருக்கார், அந்த இக்ஷ்வாகு வம்சம் மொழி, இக்ஷ்வாகு வம்சத்தில் பெருமாள் ஜனார்தனன் பேர், நாராயணங்கிற பேர்ல பெருமாள் எழுதியிருக்கார், ரங்கநாதன் பேர் கிடையாது. நேரம் அவர் கிட்ட போய் சரணாகதி பண்ணான், மோட்சத்துக்கு போயிட்டான், கதை முடிஞ்சு வச்சு. ஒரு வாரம் சமயம் ரொம்ப அதிகம், ஒரு வாரம்லாம் ஒன்றும் வேண்டாம், மாடுமோரிடத்திலும் பணக்கொடு மாழ்வது வளமே அப்படிங்கிற, நாளும் நின்றடும் மாபடமே அங்கோர் வினையுடனே மாடும் ஓரிடத்தில், கடைசி வரைக்கும் இவன் வந்து அன்னியபரனாவே இருந்துட்டு சம்சாரத்திலே இருந்துட்டு கடைசியில மாளும் ஓரிடம் இருக்கும், கடைசி காலத்துல குழஞ்சி கீழே விடறான்னு, அந்த குழஞ்சி கீழ் விழும்போது வனக்கொடு அப்படி பகவத் சிந்தையோடு கீழே விழுந்தான்னா குழச்சான் நம்ம நம்ம மண் யோகத்தில் நமக்கு புரியாது, அது பகவானுடைய கருணை. நாம என்ன ஒருத்தர் வந்து 60 வயசுல கஷ்டத்தை பூர்த்தியாச்சு, ஒரு கோயில பெருமாள் சொல்லிட்டு வந்தார், எல்லாரும் பார்த்தா என்ன வந்திருக்காரு, கோயிலுக்கு வரமாட்டார், என்ன இவர் கோயிலுக்கு வந்திருக்காரு, என்ன விசேஷம் அப்படின்னா, சஷ்டத்து மூர்த்தி வந்திருக்காரு அப்படின்னா, ஓஹோ அதான் வந்திருக்காரு அப்படின்னா, அடுத்தது சதாபிஷேகத்துக்கு வருவார் நினைக்கிறேன் நான், என்ன என்னைக்கு வராதவர் இன்னைக்கு வந்திருக்காரு இல்லையோ, அடுத்து சதாபிஷேகத்துக்கு வருவாரோ என்னவோ அப்படின்னு பரிகாசம் பண்ணலாம். ஆமா, ஆனா பகவான் என்ன நினைக்கிறார்னா, இன்னைக்காவது வந்தாங்க அப்படின்னு நினைக்கிறார். சொந்த பையன் தானே, சொந்த பையன் காணாத போயிட்டு திரும்பி வந்தானே, இன்னைக்கு வந்தானே தானே அம்மா அப்பா நினைப்பான், அதனால இன்னைக்காவது அவன் வந்துட்டானே, இன்னைக்கு வரப்போறானோ நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க பகவான். அப்படின்னால ஒரு கணகாலம் இருந்தா கூட போதும், ஆனால் 7 நாள்ங்கிறது போறதே கிடையாது. இந்த 7 நாளே பல விஷயங்கள் பகவானை பத்தியே நினைக்கணும், சரி எதுவும் வேண்டாம். அவன் கேட்டா பரீட்சித் மகாராஜனுக்கு இப்போ ஒரு பதில் சொன்ன, அவன் வாயால் ஒரு கேள்வி கேட்கிறார், எதை நினைக்கணும், எதை வாயால சொல்லணும், எத் கர்த்தவ்யம் ரிவி பிரபோ ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வ ப்ரூஹீயத்வா விபரியயம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டான். அவர் சொன்னார், ஸ்ரோதவ்யாதி முதல்ல அந்த கேள்வியை கொண்டாடினார். ஆச்சரியமான கேள்வி கேட்டிருக்கப்பா, லோகத்துக்கு உபயோகம் இல்லாத கேள்வி கேட்காமல் உபயோகமான ஒரு கேள்வி கேட்டிருக்க. நீ கேட்ட கேள்வி நீ லோகத்தில் மொத்தமே உபயோகப்படணும். எதை கேட்கணும், எதை படிக்கணும் தானே கேட்டிருக்கேன். லோகத்தில் எல்லாருக்கும் உபயோகம். ஆத்மவித் சம்மதமான கேள்வி, ஆத்மவித்துக்களை இந்த கேள்வியை கொண்டாடுவார். அப்புறம் ஒரு கேள்வி கேட்கணும். அதனால இதுக்கு பதில் சொல்றதாதான் முதல்ல இந்த கேள்வி தான். இதுக்கு தான் பதில் சொல்ற, ஸ்ரோதவ்யாதீனி ராஜேந்திர திருநாம் சந்தி சகசிரஷ. அப்ப ஆயிரம் விஷயம் இருக்கு லோகத்துல. அபஷ்யதாம் ஆத்ம தத்துவம், ஆத்ம தத்துவம் புரியாதவாளுக்கு எத்தனையோ ஆயிரம் விஷயம் இருக்கு. கிரிக்கெட் இருக்கு, சினிமா இருக்கு, டிவி இருக்கு, எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கு, அரசியல் இருக்கு, விஷயமா இல்லை. ஆனா ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சின்றவனுக்கு ஒரே விஷயம்தான் இருக்கு, தஸ்மாத் சர்வாத்மனாராஜன்னே ஹரிஹி சர்வத்ர சர்வதா ஸ்ரோதவ்ய கீர்த்திதவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி. ஒரே பதில்தான், யார கேட்கணும், யார் கீர்த்தனம் பண்ணணும், யார ஸ்தோத்திரம் பண்ணணும், யாருக்கு பூஜை சொல்றதுன்னா எல்லாத்துக்கும் ஒரே பதில் ஹரி ஹரி ஹரி தான் பதில். கேட்கறது ஒருத்தர, பார்க்கறது ஒருத்தர் எல்லாம் கிடையாது. சர்வத்திர சர்வதா, இந்த இடத்துல ஒண்ணு இன்னொரு இடத்துல ஒண்ணு கிடையாது, இன்னைக்கு ஒண்ணு இன்னொரு நாள் வேற கிடையாது. என்னைக்கு கேட்டாலும், எத்தனை விதமா கேட்டாலும், எந்த இடத்துல இருந்து கேட்டாலும் ஒரே பதில் தான் இதுக்கு, ஹரிஹி அப்படிங்கறதுதான் பதில். பகவானத்தான் ஸ்தோத்திரம் பண்ணணும், பகவானத்தான் கேட்கணும். அதனால இந்த ஏழு நாளும் பகவானத்தான் சொல்ல போறேன் நான், நீயும் அவதான் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மெதுவாக சுகாச்சாரியர் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சார். மேலே அவர் சொல்லக்கூடிய கதைகள்லாம் நாளைக்கு ஆரம்பம். சுக சமாகமம் அப்படிங்கிறது ஆச்சாரிய சமாகமம். ஒரு ஆச்சாரியனும் ஆச்சாரியனோட கூட ஜீவன் சேர்றான்ங்கிறது ஜீவனுடைய சம்சார யாத்திரையில பெரிய விஷயம். ஷடேதே ஆச்சாரிய பிராப்தி ஹேதவா அப்படிங்கிற சுவாமி தேசிக ஆறு காரணம் இருக்கான். அப்பதான் ஆச்சாரியனே வருவாங்க, இல்லாட்டா ஆச்சாரிய சம்பந்தமே கிடைக்காது. இத்தனை ஜென்மமா கிடைச்சதுன்னா இதோ இப்போ கிடைச்சிருக்கு. அது தலையில தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய விஷயம். இனிமேல் என்ன கேட்டா, இனிமேல் நமக்கு பழைய ஜென்மம் கிடையாது, இனிமே அதுக்கு ஜென்ம பரம்பரைங்கிறது கிடையாது. ஆச்சாரிய சம்பந்தம் வந்தபடினால அதனால ஜென்ம பிரத்வம்சி ஜென்ம பிரத உரிமத்தையாக ஜென்மத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு ஜென்மம் உண்டு. அது ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே அந்த ஜென்மம் நமக்கு இருக்கு. அதனால அதை கொண்டாடும்படியாக இந்த முதல் விஷயம் கிட்டதான் சௌனகரை கேட்கணும்னு ஆசைப்பட்ட சூத பௌராணிக்கர் இந்த விஷயத்த சொன்னார். இதுவரைக்கும் சூத பௌராணிக்கர் சொன்னது, இனிமே சுக உவாச்ச அப்படின்னு சொல்லி சுகர் சொல்ற சரித்திரம் பாகவதம் நாளைக்கு ஆரம்பம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேன மஹீம் மஹீஷாஹ. கோ ப்ராஹ்மணேப்ய சுகமஸ்து நித்யம் லோகாஸ்தமஸ்தாஃ சுகினோ பவந்து.